రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యః శ్రుతి స్మృతి సూత్రానాం అంతర్జ్వరమశీషమత్ కలయామి కలిధ్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిధ్యం నిహతం తమః నందాదీపకట ప్రణర్తక మహాకారుణ్య రక్తాంబక శ్రీనారాయణ పురుషోత్తమపతి శ్రీరత్నకూటాధిపాన్ వైకుంఠేశ్వర మాధవౌ చ కమలానాథం చ గోపీపతిం నౌమి ఏకాదశ నాగపుర్యధిపతీం సార్ధం కలిద్వంసినా తూంబుడైప్పణైకైవేళం తుయర్గడుత్తరుళి மண் காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புணல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழநாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 இன்றைய தினம் திருமணி கூடம் என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவதேசத்தை ஆழ்வார் திருமணி கூடம் அப்படின்னு மங்களாசாசம் பண்ணினார். ஜனங்களும் இன்னைக்கு பேச்சு வழக்கிலையும் திருமணி கூடம்னு தான் சொல்றா, திருமணி கூடம் மணிக்கூடம்னு தான் சொல்றா. இந்த திவதேசம் திருநாங்கூரிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடியதான திவதேசம். நாங்கூர் கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திவதேசம் மணிக்கூடம் போன்ற அமைப்பிலே கட்டப்பட்ட கோயில், அதனாலே திருமணிக்கூடம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினர். மணிக்கூடம் அப்படின்னா பொதுவா நம்ம தென்னாட்டு கோயில்களை போல எல்லாம் இல்லாம நம்ம ஆங்களை கட்டுற மாதிரி ரெக்டாங்குலரா ஒரு ரூம் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேல ரூஃப வந்து விமானமாவோ கோபுரமாவோ இல்லாம டோம் டோமா, தாஜ்மஹால் கோயில் அந்த மாதிரி டோம் டோமா கட்டக்கூடிய அமைப்புக்கு மணிக்கூட அமைப்பிலான கோயில் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இந்த கோவில் இருக்கிறபடினாலே ஆழ்வார் திருமணிக்கூடம் என்று இதற்கு மங்களாசாசனம் பண்ணினர். கோயில் இருக்கிற அமைப்பை வைத்து மணிக்கூடம் என்று இந்த திவதேசத்திற்கு பெயர். ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை அடக்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வந்த 11 திவதேசத்து எம்பெருமான்களிலே இந்த திருமணிக்கூடம் பெருமாள் காஞ்சிபுரத்திலிருந்து எழுந்தருளின தேவாதிராஜன், பேரருளாளன், வரதன், தேவப்பெருமாள். இந்த திவதேசத்தினுடைய நாயக்கன் காஞ்சி வரதன். ஆகையினாலே இந்த எம்பெருமானை சேவித்தால் தேவராஜனை சேவித்த பலன் கிடைக்கிறதுன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. நமக்கு விசேஷமா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுந்த விண்ணகரம் வைகுந்த பெருமாளுடைய அனுபவம் வாய்த்தது. நாமளா அதை பிளான் பண்ணல, என்னாலும் பெருமாள் அன்னைக்கு நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் அனுகிரகம் பண்ணினான். அந்த மாதிரி தேவ பெருமாள் அதி ஆச்சரியமா சாம்பிரதாயக உற்சவமான வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டருளுகிற அனுஷ்டான குல உற்சவத்தன்று அந்த தேவ பெருமாளுடைய அனுபவம் நமக்கெல்லாம் அகஸ்மாத்தாக எதிர்பாராமல் வாய்த்திருக்கிறது. அது அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம்னு தான் சொல்லணும். வையம் போற்றும் தேவாதிராஜனுடைய அனுஷ்டான குல உற்சவம் நடக்கக்கூடிய நாள் இன்று. கோவில்களில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் பலவிதம், ஆகம ரீதியிலான உற்சவங்கள், அதெல்லாம் ஆகமத்திலே சொல்லப்பட்ட பிரம்மோற்சவம் என்ன, பவித்ரோற்சவம் என்ன, பல்லவ உற்சவம் என்ன, இதெல்லாம் ஆகம ரீதியான உற்சவங்கள். பகல் 10, ராப்பத்து, களியன் வேடுபறி, நம்மாழ்வார் திருவடி தொழில், இதெல்லாம் சாம்பிரதாயகமான உற்சவங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எழுந்தருளியிருந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்காக எம்பெருமான் பண்ணிக்கொள்ளக்கூடிய உற்சவம். பண்டிகைகள்னு உண்டு, விரதங்கள்னு உண்டு, ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜெயந்தி, நிருசிம்ம ஜெயந்தி முதலான விரதங்கள் அதை உற்சவமா பண்றது உண்டு. இப்படி பலவிதமான உற்சவங்கள், சைத்தியோபச்சார உற்சவங்கள்னு பெயர். அதாவது நல்ல கோடைக்காலத்திலே பெருமாளுக்கு, பெருமாளுடைய திருமேனிக்கு உஷ்ணத்தை போக்கி குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கோடை உற்சவம் என்ன, தவண உற்சவம் என்ன, பூச்சாத்து உற்சவம் என்ன, வசந்த உற்சவம் என்ன, இதெல்லாம் பெருமாளுக்கு நல்ல வெயில் காலத்துல திருமேனிக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துறதோ, சீதத்தை ஏற்படுத்துறதோ, சீதளத்தை ஏற்படுத்துறதோ, அதுக்கெல்லாம் சைத்திய உற்சவங்கள்னு பெயர். இப்படி எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் பலவிதம். அதிலே சாம்பிரதாயமான உற்சவங்கள் அதுக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு. ஏன்னா முதல்ல நமக்கு எது பிரதானம் அப்படின்னா சம்பிரதாயம் தான் பிரதானம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு யோகியத்தை உண்டு, ஒரு தகுதி உண்டு. இப்ப புருஷாளா இருக்கிறதா வேத அத்தியனம் பண்ணணும்னா உபநயனம் ஆனா விட்டு தான் பண்ணலாம்னு சொல்றா. ஸ்திரீகளா இருக்கிறவா பெருமாளுக்கு தலிகையெல்லாம் பண்ணணும்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்றா. புருஷாலே பெருமாளை தொட்டு கைக்கரியம் பண்ணணும்னா சமாசேனம் ஆனும்னு சொல்றா. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு தகுதி உண்டு. நம்ம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா பிறந்தாலும் கூட அந்தந்த வயசுல அந்தந்த தகுதி வந்தா விட்டுதான் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம், பண்ண முடியறது. ஆனா சம்பிரதாயம் என்பது என்னைக்கு நமக்கு புத்தி தெரியறதோ, என்னைக்கு வாயில பேச்சு வர்றதோ, அன்னையிலிருந்தே நம்ம பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். சம்பிரதாயத்தை சம்பிரதாயத்திலே இருப்பவர்களான ஆழ்வாராச்சாரியர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கோ, கொண்டாடுவதற்கோ, சேவிப்பதற்கோ, அவளை பத்தின தனியன்களை கத்துக்கிறதுக்கோ எல்லாம் ஒரு தகுதின்றது ஒண்ணும் வேண்டாம், ஆசை போறோம். நம்ம ஆழ்வார், நம்ம ஆச்சாரியால், நம்ம சம்பிரதாயம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி போறோம். ஆகையினாலே எல்லாவற்றையும் விட நமக்கு முதல்ல வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம சரீரத்துக்குள்ளே ஆக்கிரமிப்பது, நம்ம உள்ளத்தை கொள்ளை கொள்வதுன்னு சொல்லக்கூடியது சம்பிரதாயம் தான், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதன் பிறகுதான் ஒன்னு ஒன்னா அப்படி காலக்ஷேபம் வரைக்கும் வரும். அனுஷ்டானம், காலக்ஷேபம், கைங்கரியம் அதெல்லாம் பின்ன வயசாக ஆக, முதிர்ச்சி ஆக ஆக வரக்கூடியது. அதனாலே சம்பிரதாய உற்சவங்களுக்குன்னு ஒரு தனி ஏற்றம் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்திலே நாயக ரத்னமாக ஜெகதாச்சாரியராக எழுந்தருளியிருந்த சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்திலே நடைபெற்ற ஒரு விஷயம், அது சம்பிரதாய உற்சவமாக காஞ்சிபுரத்திலே இன்றளவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் இன்று. பெருமாள் அந்த உற்சவத்தை எல்லாம் கண்டருளி இந்நேரம் காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் திருமாளிகளே எழுந்தருளி இருப்பார். தேவ பெருமாள், உபயநாச்சிமார், ராமானுஜர் எல்லாம் காஞ்சிபுரத்திலே உடையவர் திருமாளிகள் எழுந்தருள் இருப்பார். இந்நேரம் இன்னும் ஒரு அரை மணி முக்கால் மணியில கோவிலுக்கு எழுப்ப போறா. அந்த நாள்ல இந்த காஞ்சிபுரத்து எம்பெருமானே திருமணி கூடத்திலே வந்து மணிக்கூட நாயக்கனா வரதராஜனா சேவசாதிச்சபடியினாலே அவனுடைய குணானுபவம் அது நமக்கு இன்னைக்கு பிராப்தமாருது. முதல்ல இந்த சாலக்கிணறு உற்சவம் எப்படி வந்தது, எதற்காக ஏற்பட்டது, அனுஷ்டான குல உற்சவம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அனுஷ்டான குளம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடியது, தமிழ்ல சாலை கிணறுன்னு சொல்றா. சாலையோரம் இருக்கக்கூடிய கிணறு சாலை கிணறு. ராமானுஜர் வேத வேதாந்தங்கள்ல மகா பண்டிதரா, யாரானும் தப்பா அர்த்தம் சொன்னா கூட வேத மந்திரங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது, இதுதான் சரின்னு சொல்லி நிர்வாகம் பண்ணி நிர்ணயம் பண்ணி சரியான அர்த்தத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மேதையா திகழ்ந்தவர். எப்போன்னா வாசிக்கிற சமயத்திலேயே மாணவராக இருக்கும் போதே, அப்படி அவர் வித்தியார்த்தியாக இருக்கும் போதே யாதவ பிரகாசர் சொன்ன தப்பான அர்த்தங்களை எல்லாம் கண்டித்து, சுவாமி இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொன்னா அபத்தமாகும், இந்த மந்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னாதான் சரின்னுட்டு வாஸ்தவமான நிஜமான உண்மையான அர்த்தங்களை எல்லாம் சொன்னா, அவர் சொன்ன போது அங்க இருக்கிறவாளுக்கும் சரி அந்த யாதவ பிரகாசருக்கும் சரி இவர் மேல ஒரு அசூய ஒரு பொறாம வந்தது. அசல் யாதவ பிரகாசர் தன்னை அத்வைத்தின்னு சொல்லின்றாரே ஒழிய அவரும் அத்வைத்தி கிடையாது. யாதவ பிரகாச மதம்ன்றதே ஒரு மதம், அது அத்வைதத்திலேருந்து கொஞ்சம் விலகி போகக்கூடிய மதம் அது. அந்த யாதவ பிரகாசர் கூட தனியா ஒரு சித்தாந்தத்தை கற்பிக்க கூடிய அளவுக்கு நான் பண்டிதன், எனக்கு இந்த சின்ன பையன் இது தப்பு அது சரின்னு விட்டு கரெக்ஷன் எல்லாம் சொல்றானே, அதுவும் மற்ற வசங்கள் முன்னாடி எப்படி என்ன மதிப்பா அப்படின்னு விட்டு இவர் பேர்ல அசூய வந்துடுறது. யாதவ பிரகாசரை கண்மூடித்தனமா சுவாமி சுவாமின்னு கொண்டாடுற சிஷ்யால் எல்லாம் கூட இவர் மேல கோச்சுக்கிறா, இதென்ன ஆச்சாரியனுக்கே திருத்தம் சொல்றாரு இவர் அப்படின்னு. அவரை வளர விடக்கூடாது, அவரை கடிஞ்சுண்டு கோவிச்சுண்டு வெளியில் அனுப்பிட்டா கூட இன்னொரு பாடசாலைக்கு இன்னொரு சுவாமி என்று போவார், அங்க போய் வாசிப்பார், அவருக்கு என்னமோ காலக்ஷேபம் நடக்க போறது, அவர் என்னமோ வாசிக்க போறாரு படிக்க போறார் மேல. ஆனா யாதவ பிரகாசர் இந்த மந்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்றார், அந்த சம்பிரதாயம் தப்புன்னு நாளைக்கு கண்டிப்பாரோ இல்லையோ, அதனால வந்து முளையிலேயே கிள்ளி எரிஞ்சுடணும், இவளை வளர விடக்கூடாது, நம்ம கோச் உண்டு இங்கேருந்து போன்னு அனுப்பினா அதுவே நமக்கு வந்து எதிரம்பு மாதிரி வந்து பாயும், அதனால சூழ்ச்சி பண்ணி இவரை அழிச்சுடணும் அப்படின்னு என்ன பண்ணினா, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையிலே ஸ்நானம் பண்ணலாம், எல்லாரும் காசி யாத்திரை போய் கங்கையில தீர்த்தமாடலாம் அப்படின்னு கங்கா யாத்திரை ஒரு டூர் பிளான் பண்ணி அங்க ராமானுஜரை கங்கையில மூழ்கரைச்ச அப்படியே மூழ்கடித்து அப்படியே அமுக்கி மூச்சு திணறி கொண்டுடலாம் அப்படின்னு இவளுடைய சதி திட்டம். போய் சேர்ந்தா போய் சேர்ந்தா சூரியன் அஸ்தமிக்கிற சமயம் ஆயிடுத்து. கங்கை கரைக்கு போய் சேர்ந்த போது சரி மறுநாள் காத்தால எழுந்து தீர்த்தம் ஆடலாம் கங்கையில, அப்படி தீர்த்தம் ஆரச்ச யார் வந்து அவர் மூழ்கும் போது பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் அப்படியே அவர் மூழ்கடிச்சு கொண்டுடணும் அப்படின்னுட்டு யாதவர் தன்னுடைய அணுக்கமான சிஷியால் இடத்துல சொன்னார். சொன்னத ராமானுஜருடைய தம்பியான பிற்காலத்திலே சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு எம்பார் என்று ஜெகம் போற்றும்படியா எழுந்தருள் இருந்த ஆச்சாரியர், அப்போது கோவிந்தர் கோவிந்த பெருமாள் என்று வழங்கப்பட்டவர், சுவாமியனுடைய சித்தி பிள்ளை, சுவாமியனுடைய தம்பி அவர் கேட்டுடுறார். கேட்டுட்டு அல்பசங்கி போற மாதிரி அப்படியே தூக்கத்துல எழுப்பிட்டு போய் சுவாமியே உங்களை அண்ணா உங்களை கங்கையிலேயே அமுக்கி கொண்டுடுறதுக்கு இவா திட்டம் போட்டிருக்கா, சதி தீட்டு இருக்கா, நீங்க எப்படியான தப்பிச்சுருங்கோ, நான் எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சுக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம்னு நான் காட்டிக்கவே மாட்டேன், நான் தான் சொல்லி அனுப்பினேன்ற மாதிரி காட்டிக்காம நான் வந்து விடுறேன், என்னை பத்தி கவலைப்படாதுங்கோ, நீங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கோ அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்க அவரும் ராத்திரியில அப்படியே எங்கேயோ வெளியில போற மாதிரி எழுந்து வந்து கால் போன போக்குள்ள போனா விந்தியமலை காடுகள், விந்தியமலை காடுகளுக்குள்ள நுழைஞ்சுட்டார். நுழைஞ்சு அப்படியே கால் போன போக்குள்ள போயிட்டு இருக்கார். போனா அங்க யாரோ தமிழ்ல பேசும்படியா ஒரு குரல் கேட்கறது, யாருன்னு கிட்டக்க போய் பார்த்தா ஒரு வேடனும் ஒரு வேடுவச்சியும் தமிழ்ல பேசிக்கிறா. அப்போ அந்த பெண் அவரிடத்துல தாகமா இருக்கிறது, தீர்த்தம் வேணும்னு கேட்டு இருக்கா. இவர் அந்த சமயத்துக்கு போறார். இவரை பார்த்துட்டு நீ யாருப்பா எதுக்கு வந்திருக்க அப்படின்னா, ஏதோ நடந்ததை எல்லாம் சொல்லி, நான் இந்த மாதிரி காஞ்சிபுரம் நாங்க போகணும், வழி தெரியாம வந்துட்டேன் அப்படின்னா, கவலைப்படாதே நாங்க அங்கதான் போறோம், நைஷும் போய் விட்டுடுறோம், இப்போதைக்கு ராத்திரி பொழுதுக்கு படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஏதோ அந்த அம்மா பாவம் தீர்த்தம் கேட்டாலே நான் போய் கொண்டாடுறேன்னு இவர் தீர்த்தம் எடுத்துட்டு வரணும், நமக்கு ஒத்தாசை பண்ணி நமக்கு இந்த அத்வானமான காட்டுல நமக்கு அடைக்கலம் கொடுத்து நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு வேற ஐஷம் போறேன்னு சொல்றாளே, அவளுக்கு ஏதானும் நாம ஒத்தாசை பண்ணணும்னுட்டு அந்த அம்மாவுக்கு தீர்த்தம் கொண்டாடணும் அப்படின்னு ராமானுஜர் போறார். அப்படியே கொஞ்ச தூரம் போன போது பகல் பொழுது வந்து விடுறது, எல்லாரும் தமிழ் பாஷையில பேசிக்கிறா, ஒரு கணர் இருக்கிறது, கணத்துல தீர்த்தனா பல பலன் இருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்துட்டு வரார். வந்து பார்த்தா இந்த வேடனும் வேடு வச்சியும் மறந்துடுறா. சரி வந்தவா எங்க போனான்னு தெரியல, குழம்பினார். சரி இது எந்த ஊர், எல்லாம் தமிழ்ல பேசிக்கிறீங்களே எந்த ஊர் அப்படின்னா, சுவாமி புண்ணியகோட்டை விமானம் தெரியறது பாருங்க, இதுதான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே, வந்தவா சாட்சாத் பெருமாளும் பிராட்டியும் தான், வரதனும் பெருந்தேவி தாயாரும் தான் வந்து நம்மளை காப்பாத்தினான், அவளாலதான் எங்கேயோ பல ஆயிரம் மைல்களுக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய விந்தியமலை காடுகள்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு ராத்திரியிலேயே வந்துட்டோம், எப்படி முடியும், அது அவளுடைய அனுகிரகம் தான், அவள் தான் நம்மளை காப்பாத்திருக்கா, ஆபத்துல காப்பாத்திருக்கா அப்படின்னுட்டு அவளுக்கு நன்றி தெரிவிக்கணும்னுட்டு பதறிடிச்சுண்டு கோவிலுக்கு வரார். வந்து திருக்கச்சி நம்பிகளிடத்தில் நடந்த விஷயத்தை சொல்றார். சாக்ஷாத் வந்தது பெருந்தேவி தாயாரும் பேரருளாளர் பெருமாளும் தான். தாயாருக்கு அந்த தீர்த்தத்துல ரொம்ப ஆசைன்னு தெரியறது, அதனாலதான் தாயார் தீர்த்தம் வேணும்னு வாய் விட்டு கேட்டிருக்கா, நீங்க நேரா அந்த கணத்தண்ட வந்திருக்கீங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை பண்ணிட்டுருங்க அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் நியமிக்க ராமானுஷர் சரியின்னுட்டு அந்த கைங்கரியத்தை தினமும் பண்ணிட்டு வரார். காத்தால மடியா தீர்த்தம் ஆடிட்டு போய் ஆச்சாரமா அந்த தீர்த்தத்தை தலைமையில எழுந்தருள பண்ணிட்டு வந்தாரானா, முதல் திருவாராதனும் விஸ்வரூபம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த சாலக்கணத்து தீர்த்தத்தினாலதான் நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான் நடக்கிறது. அதுக்குன்னு ஒரு சுவாமி அவர் போய் தினம் நடந்தே போய் காத்தால சாலக்கணத்து தீர்த்தத்தை தலையில ஒரு வெள்ளிக்கூடத்துல எடுத்துட்டு நடந்தே வருவார். வந்து எப்படியானா திருமலையில ஆகாசகங்கா தீர்த்தத்தினால பெருமாளுக்கு விஸ்வரூபம் முதல் ஆராதனை நடக்கிறதோ அந்த மாதிரி தேவ பெருமாளுக்கு இன்னைக்கும் கூட சாலக்கிணறுன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டான குல தீர்த்தத்தினாலதான் விஸ்வரூபம் முதல் ஆராதனம். அப்படி ராமானுசர் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தார் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுற வரைக்கும். அது பின்னால வந்தவா அந்த கைங்கரியத்தை விடாம பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கும் நடக்கிறது. அதை கொண்டாடக்கூடிய விதத்திலே வருஷத்துல ஒரு நாள் உற்சவம் ஏற்படுத்தணும், ராமானுஜரிடத்திலே ஆசையா பெருமாளும் பிராட்டியும் இந்த தீர்த்தத்தை கேட்டு வாங்கி சாட்டது, பல நாள் அவர் கையால தீர்த்தத்தை வாங்கி திருவாராதனத்துக்கு பயன்படுத்தின்றது, எங்கேயோ ஆபத்துல இருந்த அவரை காப்பாத்தி அழிச்சுண்டு வந்தது, இது எல்லாத்தையும் கொண்டாடுகிற வகையில ஒரு உற்சவம் பண்ண வேணும்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த உற்சவத்தை பண்றா. இது எப்ப நடக்கிறது அப்படின்னா, அதேனோற்சவம் முடியணும், ராப்பத்து உற்சவம் முடிந்து பத்தாம் நாள் அன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல் ஆகி பகல் பத்து பத்து நாள், ராப்பத்து பத்து நாள், இருபது நாள் ஆயிடுறது. இருபத்தி ஓராம் நாள் அன்னைக்கு ஏற்பா சாத்துமறைன்னுட்டு ஏற்பா சேவித்து சாத்துமறை பண்றா. இருபத்தி ரெண்டாம் நாள் அன்னைக்கு தேசிக பிரபந்த சாத்துமறைன்னுட்டு தேசிக சம்பிரதாய கோவில்கள் எல்லாம் தேசிக சம்பிரதாயம் தேசிக பிரபந்தம் சேவிக்கப்படுகிற நாள். அன்னைக்கு பெருமாள் சுமார் ஒரு 11 மணிக்கு 10:45 மணிக்கு அந்த மாதிரி மேனா பெட்டின்னு சொல்லக்கூடிய மூடு பல்லக்கு, அதாவது பல்லக்கு கண்ணாடி கதவு போட்டிருக்கோம், கதவை சாத்தின்றுவா, பெருமாளை கண்ணாடியில சேவிக்கலாம், பெருமாளுக்கு எதிர்பக்கத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி உபயநாச்சிமார் எழுந்திருப்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்லக்குக்கு மேனா பெட்டி மேனா பல்லக்குன்னு பெயர். அதுல பெருமாளை எழுந்தருளை பண்ணிண்டு பெருமாளுக்கு பின்னால அணு யாத்திரையா ராமானுஜர் கையை கூப்பிண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்திருள்றார். எழுந்தருளி தேவ பெருமாள் சன்னதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கக்கூடியதான அந்த அனுஷ்டான குலம்னு சொல்லக்கூடிய சாலைக்கு நெற்றுக்கு பெருமாள் எழுந்தருள்றார். எழுந்தருளி அது பக்கத்துல ஒரு கருங்கல் மண்டபம் இருக்கிறது, அந்த மண்டபத்துல தேவ பெருமாள் உபயநாச்சிமாரோட எழுந்தருளி திருமஞ்சனத்துக்கு சித்தமா காத்துருப்பார். ராமானுஜர் போய் தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவார். அதாவது காஞ்சிபுரத்திலே லட்சுமி குமார தாததேசிகன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் தர்மகர்த்தாவா இருந்து தேவ பெருமாளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணின சுவாமி, அவளுக்கு தான் முதல் தீர்த்தம். அவர் தான் காஞ்சிபுரத்திலே வாகன மண்டபத்திலே தேசிகன் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய தாத்ததேசிகன் என்றும் லட்சுமி குமார தாத்ததேசிகன் என்றும் சொல்லக்கூடிய சுவாமி. அவருடைய தேவிகள் கமலாமங்கார்னுட்டு அவளும் பக்கத்தில் இருக்கா. ஆழ்வார்கள் எப்படி குமுதவல்லிநாச்சியாரும் திருமங்கை மன்னனும் தம்பதிகளா இருக்காளோ அந்த மாதிரி ஆச்சாரியால கமலாமங்காரும் லட்சுமி குமார தாத்ததேசிகனும் தம்பதிகளா சேவை சாதிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான காட்சி. அந்த சுவாமியினுடைய வம்சத்தைச் சேர்ந்த இப்போது இருக்கக்கூடிய தாத்தாச்சாரிய சுவாமிகள் அதுல யார் பெரியவாளா இருக்காளோ அவா தலையில இந்த தீர்த்தத்தை ராமானுஜர் சார்பில் எடுத்துண்டு ராமானுஜருக்கு முன்னால வருவா. அப்படின்னா ராமானுஜர் தீர்த்தம் எடுத்துட்டு வரதா கணக்கு. வந்து தேவ பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்தால திருமஞ்சனம் ஆகும். இதுல விசேஷம் என்னன்னா வருஷத்துல 365 நாளும் கார்த்தால முதல் ஆராதனம் விஸ்வரூபம் இந்த தீர்த்தத்தை கொண்டு அதுக்காக ஒரு குடம் போறது. இன்னைக்கு ஒரு நாள் தேவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் மொத்தமே இந்த தீர்த்தத்தாலதான். திருமஞ்சனத்துக்கு எத்தனை தீர்த்தம் வேணுமோ அத்தனை தீர்த்தம், 2 அண்டாவோ 3 அண்டாவோ அவ்வளவு தீர்த்தத்தையும் அந்த கணத்திலேருந்து சேர்ந்துதான் கூட்டுவா. அங்கிருந்து பெருமாள் கோவிலு கிளம்பி வர வரைக்கும் அந்த தீர்த்தத்தாலதான் திருவாராதனை. இன்னைக்கு கோவில்ல இருந்து ஆச்சரியமா தலிகை வரும், தலிகை எல்லாம் நைவேத்தியமாகி அம்சையாகி விநியோகமாகி தீர்த்த சட்டாரி கோஷ்டி எல்லாம் ஆகி பெருமாள் போறச்ச சவாரி பாகைன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல வண்டியில எல்லாம் உட்கார்ந்துட்டு போனாலான்னா தலைக்கு வந்து ஒரு சவாரி பாகைன்னு பாகை போல கட்டிப்பா தலைப்பாகையாட்டுமா, அது ஒரு கௌரவம் ஒரு கம்பீரம். அது அந்த மாதிரி பெருமாள் அந்த ட்ரெடிஷனல் அட்டையர்ல சவாரி பாகைன்னு தலைக்கு பாகையை கட்டிண்டு அழகா வைர கடுக்கன் எல்லாம் போட்டுண்டு உபயநாச்சிமாரை பார்த்துட்டு எம்பெருமான் அழகா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு உல்லாசமா எழுந்துருள்வர். பல்லக்கில கருத்தால இவாளை பின்தொடர்ந்து ராமானுஜர் எழுந்துருள்வர். அங்க போய் திருமஞ்சனம் எல்லாம் ஆகி திரும்ப வரச்ச ராமானுஜர் எப்படி போனாரோ அப்படியேதான் திரும்பி வருவார். அதே கூப்பிய கைகளோட அப்படியேதான் வருவார். பெருமாளும் உபயநாச்சிமாரும் பல்லக்கில எதிரெதிர இருந்தவா தோழிக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே பெருமாள் பக்கத்துல உபயநாச்சிமாருன்னு 3 பேரும் ஒன்னா எழுந்தருளி பெருமாள் வரச்ச வேடன் திருக்கோலத்திலே எழுந்தருள்வர். ராமானுஜரை கங்கை கரையிலேருந்து அவ அழிச்சுடணும்ன்ற சதியிலேருந்து காப்பாத்தி விந்தியமலை காடுகள்லேருந்து அவரை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாத்தி காஞ்சிபுரத்துக்கு அழிச்சுட்டு வந்த பெருமாள் வேடனா வந்து ரட்சித்த பெருமாள் ஆனபடியினாலே அந்த வேடன் திருக்கோலத்திலே பெருமாள் இன்று எழுந்தருள்வர். தலைக்கு வேடனை போல பாக கட்டிண்டு வில்லு அம்பு எல்லாம் வச்சுண்டு அம்பரா துணி எல்லாம் மாட்டிண்டு ஆச்சரியமா வேடுவனா பெருமாள் எழுந்துருள்வர். பக்கத்துல உபயநாச்சிமார் எழுந்துருள்ருப்பா. சுவாமி ராமானுஜர் அவளை பின்தொடர்ந்து வருவர். வரச்ச தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதி வழியா வருவா. அவ எழுந்துருள்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சுவாமி தேசிகன் பூர்ண கும்பத்தை கையில ஏந்திண்டு கோவில் வாசல்ல ஆச்சரியமா இருக்கிறதுலயே வசந்த பட்டு வஸ்திரம் வசந்த திருவாபரணங்களை எல்லாம் சாத்திண்டு ஒரு அழகான கல்யாண பொண்ணு போல தன்னை அலங்காரம் பண்ணிண்டு தன்னுடைய ஆச்சாரியரான ராமானுஜரையும் தன்னுடைய பிராண நாதனான தேவ பெருமாளையும் வரவேற்கணும்ன்றதுக்காக சுவாமி தேசிகன் காத்துருப்பார். அப்போ தேவ பெருமாள் வந்து தேசிகன் சன்னதியை பார்த்தா மாதிரி திரும்பி நிப்பர் உபயநாச்சிமாரோடு கூட. ராமானுஜர் ஒரு பக்கம் அதாவது தேவ பெருமாளுக்கு வலது பக்கத்துல நிப்பார். தேசிகன் தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவது போல அவருக்கு நேரெதிர நிப்பார், எதிர் சேவையா நிப்பார். அப்போ இதே தாத்தாச்சாரிய சுவாமிகள் அதுல இருக்கக்கூடிய பெரியவா கையில பூர்ண கும்பத்தை ஏந்திண்டு தேசிகன் சார்பில் ராமானுஜரையும் தேவ பெருமாள் உபயநாச்சிமாரையும் தூப்புள் சன்னதிக்கு வரவேற்கும் விதமாக தர்சன தாம்பூலம் அப்படின்னுட்டு வேத மந்திர ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் கணக்க ஒசத்த குரல்ல ஆச்சரியமா கோஷ்டியா வேத மந்திரம் சேவித்து பெருமாள் ஆஹ்வானம் பண்ணி ஒரு பெரிய வெள்ளித்தட்டுல நல்ல பட்டு வஸ்திரம், பெருமாளுக்கு ஒரு பட்டு வேஷ்டி, 2 நாச்சியாருக்கு 2 பட்டு பாவாடை, ராமானுஜருக்கு 1 பட்டு காஷாயம், இந்த மாதிரி புது பட்டு வேஷ்டி எல்லாம் சமர்ப்பித்து 2 தேங்காய் பெத்தலப்பாக்கு, வாழைப்பழம், புஷ்பம், அதெல்லாம் கொண்டு பெருமாளுக்கு உபச்சாரம் போல சமர்ப்பித்தா, இது எல்லாத்தையும் கொண்டு வாங்கி பெருமாள் திருவடியில் அப்படியே சமர்ப்பிச்சுட்டு, ராமானுஜ தேசிகன் சமர்ப்பித்த உபகாரங்களை எல்லாம் பெருமாள் ஏத்துண்டார் அப்படின்றதுக்கு அடையாளமா இது எல்லாத்தையும் வாங்கி அவருடைய திருவடியில சமர்ப்பிச்சுட்டு, தேவ பெருமாளும் ராமானுஜரும் தூப்புள் தேசிகன் சன்னதியில உள்ள எழுந்தருள்வா. அங்க ஆச்சரியமா இன்னைக்கு புஷ்ப பந்தல் எல்லாம் போட்டு வச்சு, தேவ பெருமாள் எழுந்தருள்றதுக்கு திருமஞ்சன வேதிக்கை எல்லாம் ஏல பண்ணி வச்சிருப்பா. அந்த தோழிக்கினியானோடு கூட தேவ பெருமாள் அந்த திருமஞ்சன வேதிக்கையில எழுந்தருளிடுவர். பெருமாளுக்கு இடதுபுறத்திலே ராமானுஜர் எழுந்தருளியிருப்பார். வலதுபுறத்துலதான் பெருமாளுக்கு ஆராதகா நிக்கணும். பெருமாளை யார் ஆராதனம் பண்றாலோ அவ பெருமாளுக்கு வலதுபுறத்துல இருந்துதான் பண்ணணும். ஆகையினாலே தேவ பெருமாளையும் ராமானுஜரையும் ரெண்டு பேரும் சேர்த்து ஆராதனம் பண்ணக்கூடிய ஆராதகர் தேசிகனானபடியினாலே அவர் வலதுபுறத்தில் எழுந்தருளியிருப்பார். இப்படி தேவ பெருமாள் என்ன, ராமானுஜர் என்ன, தேசிகன் என்ன, மூன்று சிங்கங்களுடைய சேர்த்தி சேவை என்று அத்தியாசரியமா விசேஷமான தலிகை பக்ஷணங்கள்லாம் நிறைய பண்றா. ஒரு இலைய கையில கொடுத்துட்டாலானா விநியோகம் வாங்கி முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 12-16 வஸ்துக்கள் விநியோகம் ஆகும். அதுல கோஷ்டிக்கு ஒரு மாதிரி, மத்தவாளுக்கு ஒரு மாதிரின்லாம் கிடையவே கிடையாது. அங்க மட்டும் முதல்ல தீர்த்தக்கார சுவாமி இலையில என்ன விழுறதோ அதுதான் கடைசியில ரோட்ல நிக்கிறவா வரைக்கும் விடும். ஸ்வீட்னா எல்லோருக்கும் ஒரு ஸ்வீட்டு, பாதுஷானா எல்லோருக்கும் ஒரு பாதுஷா. அந்த மாதிரி என்னென்ன உண்டோ நிரவதிகமா பண்ணி பெருமாள் ஆச்சாரியாலாம் நிரவதிகமா செஞ்சு கடைக்கோடி பக்தன் வரைக்கும் எல்லோருக்கும் சமானமா இலைய கொடுத்து உட்கார்த்து வச்சு விநியோகம் பண்ணி, விநியோகம் முடிஞ்சா விட்டு சுவாமி தேசிகன் பிரிய மனசில்லாம ராமானுஜரையும் தேவ பெருமாளையும் வழி அனுப்ப, தேவ பெருமாளும் ராமானுஜரும் விடைபெற்றுக் கொண்டு அப்படியே தேவ பெருமாள் மாடு வீதிய பிரதட்சிணமா வந்து, தேவ பெருமாள் சன்னதிக்கு பின்பக்கமா மேற்கு கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய உடையவர் திருமாளிகைன்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் தஞ்சமாம்பாலோட பூர்வாசிரமத்தில் காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருந்த திருமாளிகை, அது ஒரு மண்டபம் போல இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு தேவ பெருமாளும் ராமானுஜரும் எழுந்தருளி அங்க விசேஷமா கோஷ்டி, பலிகம்ச, விநியோகம், தீர்த்த சட்டாரி எல்லாம் ஆகி அப்படியே மாடவீதி பிரதட்சிணமா போய் பெருமாள் சன்னதிக்கு போவர். பெருமாள் மலையேறும் போது 10 படின்னு ஒரு படி உண்டு. தன்வந்திரி சன்னதிக்கு பக்கத்துல ஒரு 10 படி இருக்கும். அந்த படியை ஏறி திரும்ப படியை ஏறிதான் மலைக்கு போகணும். அது 10 படின்னு பேர் இதுக்கு. ஆழ்வாராச்சாரியால் திருநக்ஷத்திரம் இந்த மாதிரி முக்கியமான உற்சவ சமயங்கள்ல எல்லாம் இந்த ஆழ்வாரோ ஆச்சாரியனோ பெருமாளை வழி அனுப்புறதுக்காக மலை அடிவாரத்து வரைக்கும் வருவா. வரும்போது அந்த 10 படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் நின்றுண்டு இந்த ஆழ்வாராச்சாரியாளுக்கு கடைசியா ஒரு முறை பரிவட்டம் கட்டி மாலை போட்டு ஷடாரி சாய்ப்பர். அதுக்கு 10 படி மரியாதைன்னு பேரு. 10 படி மரியாதை ஆயிடுத்துன்னா ஆழ்வாரோ இல்ல ஆச்சாரியனோ பெருமாளை பிரிய மனசில்லாம கனத்த இதயத்தோட அவ சன்னதிக்கு திரும்பி போயிடுறா. பெருமாள் வேகமா மலைக்கு எழுந்தருளி சயனிச்சுப்பார்னு அர்த்தம். அந்த மாதிரி 10 படி மரியாதை வரைக்கும் ஆகி ராமானுஜர் அவர் சன்னதிக்கு வந்துடுவார். பெருமாள் மலைக்கு போய் எழுந்தருளிடுவார். இது ஆச்சரியமா வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய அனுஷ்டான குல உற்சவம் என்கிற சாலை கிணற்று உற்சவம். அனுஷ்டான குளம் அப்படின்னா எம்பெருமானுடைய அனுஷ்டானத்துக்கு பயன்படக்கூடிய தீர்த்தம் இருக்கக்கூடிய குளம் கிணறு, அது அனுஷ்டான குளம். தமிழ்ல சாலை கிணறு. அப்படியே கண்ணு தெரியாத ஒரு காட்டுல வந்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா சாலை தெரியுது. சாலை தெரிந்த போதே ஒரு தைரியம் வந்துடுத்து. ஆகா, காட்டுல இருந்து நல்லபடியா ஊருக்கு வந்துட்டோம், இனிமேல் இந்த பாதையை பிடிச்சிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. அதனால சாலை கிணறுன்னு பெயர் வந்ததற்கு காரணம் சாலையோரம் இருக்கக்கூடிய கிணறு என்பதனாலே. இது ராமானுஜர் தேவ பெருமாளுக்கு சாலை கிணத்து தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பிச்ச சரித்திரம். இதை சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியிலே ஆச்சரியமா ஒரு ஸ்லோகமாக அமைக்கிறார். என்ன சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியிலே? வந்தே தம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதுருஷாருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயாசுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேன கரிசைல கிருஷ்ணஜலதஹ காங்க்ஷாதிகம் வருஷதி. அப்படின்னு ஆச்சரியமான 72வது ஸ்லோகம் யதிராஜ சப்ததியில. இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் யதிராஜர் இருக்கிறாரு, அவர் ஒரு கருணை கடல். அவருடைய கருணை எப்பேற்பட்டதுன்னா அமுதத்தை போல. அமுதம் எப்படி சாட்டவால சாவே இல்லைன்னு அமரர்களாக்குறதோ, அந்த மாதிரி ராமானுஜருடைய கருணைக்கு, அவருடைய அனுகிரகத்திற்கு, அவருடைய தயைக்கு பாத்திரமானவர்கள் அழிவதே இல்லை. அழிவதில்லைன்னா என்ன அர்த்தம்? நிலையா அவளுடைய ஆத்மா மோட்சத்தை அடையிறதுன்னு அர்த்தம். மழை எங்க ஜாஸ்தி பெய்யறது? கடல்ல தான் மழை ஜாஸ்தி பெய்யும். ராமானுஜரோ கருணை கடல், கடல்ல தான் மழை பெய்யும்னா அப்ப ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கருணை கடல்ல தான் மழை நிறைய பெய்யும். என்ன மழை ராமானுஜர் என்கிற கருணை கடல்ல நிறைய பெய்யறது? பேரருளாளன் வரதன்னு சொல்லக்கூடிய மேகமானது பொழியக்கூடிய மழை ராமானுஜராகிற சமுத்திரத்தில் நிறைய பெய்யறது. ஏன் தேவ பெருமாள் மேகம்னு சொல்லணும்? கரிசைல கிருஷ்ண ஜலதா. கரிசைலம் அப்படின்னா யானை மலை, கரின்னா யானை, சைலம்னா மலை. கரிசைலம்னு சொல்லக்கூடிய தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய மலை, அந்த மலைக்கு மேலே மழைக்கால மேகம் போல கார் மேக வண்ணனாக கருநிற மேகத்தை போன்ற வர்ணத்திலே பெருமாள் அழகா சேவசாதிக்கிறான் தேவ பெருமாள். அதனால கிருஷ்ண ஜலதா, கார் மேகம், கருப்பு மேகம். கரிசைலம்னு சொல்லக்கூடிய யானை மலை மீது இருக்கக்கூடியதான கருப்பு மேகம், அந்த மேகம் என்ன பண்றதான், இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கருணை கடல் அந்த சமுத்திரத்திலிருந்து நிறைய தீர்த்தத்தை சாட்டு, அந்த தீர்த்தத்தை எல்லாம் பரம பவித்திரமான மழை நீராக மாற்றி திரும்ப ராமானுஜர்னு சொல்லக்கூடிய அந்த கருணை கடல்லையே பெயர்தான். கிருஷ்ண ஜலதகான்னு சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம், கருப்பு மேகம். கருப்பு மேகம் அப்படின்னா எப்போது வேணுமானாலும் மழை பொழிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மேகம். பெருமாளை சேவிக்கிறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, அவன் எப்ப வேணாலும் அனுகிரகம் பண்ணுவான்றது உண்டோ? எப்பவும் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமானா காத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி எப்ப வேணாலும் மழை பொழியும்னு சொல்லும்படியாக நிறைய தீர்த்தத்தை சாட்டு, ஒரு க்ஷணத்துல கூட்டா வந்துடுவேன்னு கருணை பொழிய காத்து கொண்டிருக்கக்கூடிய கார் மேகம், கரு மேகம். அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு கிருஷ்ணன் அப்படின்னா கண்ணன். சுவாமி என்ன சொன்னார், கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே அப்படின்னுட்டு. கிரின்னாலும் சைலம்னாலும் மலைன்னு தான் அர்த்தம். கரிசைலம் அப்படின்னாலும் கரிகிரின்னாலும் ஒண்ணுதான். கிருஷ்ணன் அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்திற்கு பதிலாக கண்ணன் அப்படின்னு தமிழ் பதம் போடுறாரு சுவாமி. இப்போ காஞ்சிபுரத்திலே கரிகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேத எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த தெய்வம் யாருன்னா சாட்சாத் கண்ணன் கிருஷ்ணன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால வரதன கண்ணனா அனுபவிக்கிறார் சுவாமி. அப்படி காஞ்சிபுரத்திலே கரிசைலம்னு சொல்லக்கூடிய மேக மலைக்கு மேல இருக்கக்கூடிய கருமேகமான கிருஷ்ணன் தேவ பெருமாள் ராமானுஜராகிற கருணை கடலிடத்திலிருந்து நிறைய தீர்த்தத்தை வாங்கி சாட்டு, தான் வாங்கி சாட்டதை விட இன்னும் பவித்திரமான மழை நீரா மாத்தி திரும்ப அந்த சமுத்திரத்திலேயே நிறைய பொய்யிருந்தான். என்ன நடக்கிறது இங்க? சமுதிரத்திலேருந்து மேகம் தீர்த்தத்தை உறிஞ்சுண்டு திரும்ப மழையா பொழியிருது, திரும்ப சமுத்திரத்திலேயே நிறைய பொய்யிருது. இதை நம்ம நன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நடக்கிறது. தேவ பெருமாள் மேகம்னு சொன்னது சரி, கார் மேகம்னு சொன்னது சரி, கண்ணன்னு சொன்னது சரி, இவரை கருணை கடல்னு சொன்னது சரி, இவரேண்டிருந்து எப்ப தீர்த்தம் சாட்டான்னா இவர் வாழ்நாள்ல எத்தனை நாள் சாலை கிணற்று தீர்த்தத்தை கொண்டாந்து சமர்ப்பித்தாரோ அதெல்லாம் வாங்கி சாட்ட வந்தான பெருமாள் இவர் கையாலே. அந்த பெருந்தேவி தாயாரும் பேரருளாள பெருமாளும் எத்தனை நாள் இவர் கையால சாரக்கணத்து தீர்த்தத்தை வாங்கி சாட்டிருப்பா. அப்படி அந்த மலை மேல இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன பண்ணும், ஈரப்பதத்தை காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் நன்னா உறிஞ்சுண்டு மலை மேல இருக்கக்கூடிய மேகங்கள் சதா மழையை பொழியும். இந்த அனுபவத்தை, இந்த அதிசயத்தை திருப்பதியில் அனுபவிக்கலாம். கீழே திருப்பதியில மழையே இருக்காது. பெருமாளை சேவிக்கணும்னு மலைக்கு போனா பாதையெல்லாம் நனைஞ்சிருக்கும், மேல போய் பார்த்தா ஜலம் தேங்கி நிற்கும், கேட்டா ராத்திரி மழை பெஞ்சதுன்னுவா. ஆனா கீழே நன்னா வறண்டிருக்கும். மழை எங்க போச்சுன்னு தெரியாதபடிக்கு மலையே கண்ணுக்கு படாது, வெறும் மேகங்களால மறைத்து கொண்டிருக்கும், பனி மறைச்சுட்டு இருக்கும் மலைய. அந்த ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து மழையா மழையா பொழியும். அப்படி சாதாரணமான பூமியை விட மலையில நிறைய மழை உண்டு, காரணம் மேகங்கள் இருக்கிறபடினாலே. அந்த மாதிரி இந்த கரிசைலம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மலை மேல இருக்கக்கூடிய மழை மேகம் தேவ பெருமாள் இருக்கிறானே, அவன் மலை மீது இருக்கக்கூடிய மேகமானபடியினாலே மத்த மேகத்தை காட்டிலும் இன்னும் நன்னா மழை பொழியறான், நிறைய ஜல சமிருத்தியா மழை பெய்யறது. எங்க இருந்து தீர்த்தத்தை வாங்கி சாட்டான், இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கருணை கடலின் கையால வாங்கி சாட்ட தீர்த்தம். அது எப்பேற்பட்ட தீர்த்தம் தெரியுமோ, தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயகா. இந்த கருணை கடலான ராமானுஜர் எதிராஜர் இருக்கிறாரே, அவர் சுத்தமான பாலுக்கு சமானமான தீர்த்தத்தை கொண்டாந்து கொடுத்தார், அதை வாங்கி பருகியது இந்த கிருஷ்ணமேகம். பயஹா பயசு அப்படின்னா பால், விசுத்தம் பயஹா ரொம்பவும் தூய்மையான கலப்படமில்லாத பவித்திரமான பால் இருக்கிறது, அதற்கு சமானமான தீர்த்தம் அந்த சாலக்கணற்று தீர்த்தம். அதனாலதான் பெருந்தேவி தாயார் அந்த தீர்த்தத்தை ஆசைப்பட்டு கேட்டா. அந்த தீர்த்தத்தை எல்லாம் வாங்கி சாட்டு, நன்னா கருகருன்னு அப்படி கொழுத்து போய் அதை காட்டிலும் வசந்த மழை நீராக தேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய கார்மேகம் அந்த ராமானுஜரிடத்திலே பெய்கிறது. இதனால யாருக்கு என்ன லாபம் சுவாமி? யாரெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன்னுட்டு இந்த ராமானுஜரை ஆசிரியத்த அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்த ஆச்சாரியர்கள் திருவடிகளை பற்றி சரணாகதி பண்ணிய சிஷ்யால் வைஷ்ணவால் பாகவத்தால் யாரெல்லாம் இருக்கோமோ அவளுக்கெல்லாம் இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கருணை கடல் அதன் இடத்துல இருக்கக்கூடியதான உத்தமமான தீர்த்தத்தை நமக்கெல்லாம் கூட வர்ஷித்து நம்மை அந்த கார்மேகமான கண்ணனான தேவபெருமாளுடைய திருவடிகளை சென்று அடையும் வரைக்கும் அனுகிரகம் பண்ணுகிறது. நம்முடைய பாவங்களை போக்குறது மட்டும் இல்ல, ராமானுஜருடைய அனுகிரகம் ஏற்பட்டு கெட்ட புத்தி போயிடுறது பாவம் போயிடுறது அது மட்டும் இல்ல, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, பக்தி வளர்கிறது, ஞானம் வளர்கிறது, வைராக்கியம் வளர்கிறது, கெட்ட குணங்கள்லாம் போயிடுறது, இதெல்லாம் போராதுன்னா ராமானுஜர் ஒண்ணும் அவருடைய அனுகிரகம் விசேஷமா ஏதானும் பண்ணணுமே. அந்த தேவ பெருமாளுடைய திருவடிகளையே நமக்கு தருகிறது. யாரால நமக்கு மோட்சம்? எம்பெருமானார் என்ற ஒரு ஆச்சாரியர் எழுந்தருள் இருந்து அவர் சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தை கத்தியத்தின் மூலமாக பரப்பி வேதாந்த சம்பிரதாயத்தை லோகத்திலே பரப்பி இல்லாவிட்டால் நமக்கெல்லாம் சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய உபாயம் கைவந்திருக்குமா? அதனாலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகிற வரைக்கும் இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய கருணை கடல் நமக்கு அருள் புரிகிறது. அதற்கு காரணம் தேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய கார்மேகம், அதற்கு காரணம் இதே ராமானுஜர் கொடுத்த சாலை கிணற்று தீர்த்தம். அத்தனை உத்தமமான பவித்திரமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் இன்னைக்கும் ஆசை விடல. அதனாலதான் வருஷா வருஷம் இப்பவும் போய் அதுல தீர்த்தம் ஆட்டிட்டு அந்த தீர்த்தத்தை சாட்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி உத்தமமான சாலை கிணற்று உற்சவம் நடக்கிற இன்று அதே தேவ பெருமாளை திருமணிக்கூடம் என்கிற திவ்யதேசத்திலே மணிக்கூட நாயகனாக அனுபவிக்கப் போகிறோம். படம் ரொம்ப கிடைக்கல, ரெண்டு படம் ஷேர் பண்றேன். மூலவருக்கு மணிக்கூட நாயகன் அப்படின்னு திருநாமம். உற்சவர் வரதராஜ பெருமாள். மூலவரும் உற்சவரும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி உபயநாச்சிமாரோட நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடியவா. மூலவர் வரதராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய மணிக்கூட நாயகன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். இந்த எம்பெருமான் வரதன்ல என்ன வரதன் அப்படின்னா கஜேந்திர வரதன். இவன் எப்படின்னா தூம்புடைப்பனை கை வேடம் துயர் கெடுத்தருளி அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினபடிக்கு வேளம் யானையினுடைய துயரத்தை கெடுத்து அதற்கு அனுகிரகம் பண்ணின கஜேந்திர வரதனிவன். கஜேந்திராழ்வான் முதலையனுடைய வாயிலே தன்னுடைய காலை விட்டு அகப்பட்டு ரத்தம் துடிக்க பல நாள் அவதிப்பட்டு கொண்டு ஏ ஆதி மூலமே ஏ பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று அபயக்குரல் கொடுத்த போது பிரம்மாவென்ன இந்திரன் என்ன ருத்ரன் என்ன இவாள்லாம் வந்து ஆதி மூலமே கூட்டியே எங்களால வர முடியாதேன்னு வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்க நான் தான் ஆதி மூலம் நான் தான் பரம்பொருள் என்று நிரூபிக்குமாறு கருடாழ்வான கூட தூக்கி தோளில போட்டுண்டு அரைகுலைய தலைகுலைய வேக வேகமா ஓடி வந்து அந்த முதலைய சம்ஹாரம் பண்ணி இந்த கஜேந்திராழ்வானை ரட்சித்து அவனுக்கு தேவையான அனுகிரகத்தை பண்ணி வரம் கொடுத்தானே அவன்தானே வரதன். வரம் ததாதி இதி வரதகா, கேட்கும் வரமெல்லாம் கொடுப்பவன் எவனோ அவன் வரதன். அப்படி கஜேந்திரனுக்கு வரம் கொடுத்தவன் கஜேந்திர வரதன். இந்த பதிகத்திலே முதல் பாசுரத்திலே முதல் வரியிலேயே வேளம் துயர் கெடுத்தருளியன்னு கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின வரதன் கஜேந்திர வரதன் தெரிவிக்கிறார். அதனால இந்த எம்பெருமான் கஜேந்திர வரதன். இப்படி ஆச்சரியமா உபயநாச்சிமாரோடைய கூட சேர்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள். தாயார் தனி கோயில் நாச்சியார் எல்லாம் கிடையாது, ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டும்தான். ஆனா ஆழ்வார் பாட்டுல திருமாமகள் நாச்சியார்னு சொல்றார், அது ஸ்ரீதேவி கூடிய திருநாமம் அப்படின்னு அனுபவத்துக்காக வைத்துக் கொள்ள வேண்டியது. விமானம் பிரசன்ன விமானம் அல்லது கனக விமானம், பொன்மயமான விமானம் அல்லது நல்ல மலர்ச்சியாக பார்த்தாலே பிரகாசமாக மிளிரக்கூடிய விமானம். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, சந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட குளம் அதனால சந்திர புஷ்கரணி. கோவிலுக்கு பின்பக்கமா புஷ்கரணி இருக்கு. யாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம்னா ஏகாதச ருத்ராளுக்கு பிரத்யக்ஷம், கருடனுக்கு பிரத்யக்ஷம், சந்திரனுக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 4-5 ஒரு பதிகம் 10 பாசுரத்தாலே மங்களாசாசனம். ஸ்தல புராணம் அப்படின்னா ரொம்ப சுலபமான ரொம்ப சின்ன ஸ்தல புராணம். திரு இந்தலூர் திருத்தலை சங்கடான்மதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசங்களைப் போல இந்த திருமணிக்கூடம் திவ்யதேசமும் சந்திரனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அவனுடைய கஷ்டத்தை போக்கின திவ்யதேசம். தக்ஷ பிரஜாபதிக்கு 27 பெண்கள், அவ 27 பேரும் நட்சத்திரங்கள். அவால சந்திரன் மணந்து கொண்டான், 27 பெண்களையும் மணந்து கொண்டு அவளோட வாழ்க்கை நடத்தி வந்தான். அந்த 27 பேர்ல ரோஹிணின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப அழகானவளானபடியினாலே மத்த 26 பெண்களை விட எப்போதும் ரோஹிணியிடத்திலேயே வீழ்ந்து கிடந்தான் சந்திரன். அதனால மத்த பெண்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு, எங்களை எல்லாம் ஆசை பண்ணி கல்யாணம் பண்ணிண்டாலும் கூட எப்பவும் ரோஹிணியோடயே இருந்துட்டு இருக்கார், எங்களை எல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லைன்னு தகப்பனாரிடத்திலே தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க, பெற்ற வயிறு பற்றி எறிகிறது, என்னுடைய எல்லா பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொண்டா எல்லோரையும் சமமாகத்தான் பாவிக்க வேணும் என்று சொல்லி பார்த்தான். இவன் கேட்கவில்லை, அவள் அழகிலே மயங்கி மோகத்திலே விழுந்து கிடந்தான். மற்ற பெண்கள் எல்லாம் பதிவிரதா ரத்னங்களான 26 பெண்களும் வயரறிந்த தந்தை அதை பார்த்து பொறுக்க முடியாமல் சந்திரனை சபித்து விட்டான். எந்த அழகு உன்னிடத்துல இருக்கிறதுனால அந்த அழகனுடைய கர்வத்தினாலே அழகியான ரோஹிணியின் கூட மட்டும் இருந்துட்டு மத்தவாள் எல்லாம் கஷ்டப்படுத்தினியோ, அந்த அழகே உன்னை விட்டு போயிடும், அந்த அழகு உன்னிடத்துல இருக்காது, நாளுக்கு நாள் அழகு குறிஞ்சுண்டே போகும், நாளுக்கு நாள் அழகு பெருகிண்டே போகும், உன்னுடைய அழகு நிலையாகவே இருக்காதுன்னு சபிச்சுட்டார். அதனால சந்திரன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கலையா எழுந்துட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமா போயிடுறான். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். இப்படி பேரழகன் திருவேங்கடமலை பிரபாவத்திலே கூட சந்திரலாவண்யதாயினேன்னு சந்திரனுக்கு பேரழகை கொடுத்த ஸ்ரீ வெங்கடேஷன் பார்த்தோம். அப்படி அழகல்ல லாவண்யம் பேரழகு, அப்படி பேரழகனான சந்திரன் அழகு கலகலையா குறைஞ்சண்டே வந்து ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய அளவுக்கு சாபத்துக்கு ஆளாயிட்டான். அந்த சாபம் நீங்க வேணும் அப்படின்னா இந்த பலாசவன க்ஷேத்திரத்துக்கு வந்து ஒரு புண்ணிய தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதிலே தீர்த்தமாடி கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின வரதன் இருக்கிறானே, அவன் தான் கூட்ட குரலுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள், அவனை நோக்கி தபஸ் பண்ணினா அவன் வந்து உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பான் அப்படின்னு நாரதர் சொன்னபடினாலே இந்த திருமணிக்கூடம் என்கிற திவ்ய தேசத்திற்கு வந்து அங்கே ஒரு புஷ்கரணி ஏற்படுத்தி, தான் ஏற்படுத்தியதனாலே தன்னுடைய பெயராலே சந்திர புஷ்கரணின்னு அதுக்கு பெயர் சூட்டி தனோதர தீர்த்தமாடிட்டு கஜேந்திர வரதனை நோக்கி தபஸ் பண்ண எம்பெருமான் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணான்னு ஆழ்வார்கள் கொண்டாடியது போல இந்த சந்திரனுடைய வியாதியை இவனுடைய அழகு குறைவது என்கிற ரோகத்தை போக்குபவனாக இவனுக்கு அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம் இது. இவ்வளவுதான் சலபுராணம். உற்சவம்னு பார்த்தால் இந்த எம்பெருமான் சந்திரனுக்காக சேவை கொடுப்பதற்காக இந்த ஊருக்கு எழுந்தருளின நாள் தை மாசம் பூச நட்சத்திரம் குரு புஷ்யம்னு சொல்லக்கூடிய தை புஷ்யம், அதுதான் எம்பெருமானுடைய திருநட்சத்திரம், அதை ஒட்டி உற்சவம். இப்ப ஆழ்வார் அனுபவம் பெரிய திருமொழி 4-5 இதுதான் திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திற்கு சமர்ப்பித்த பதிகம். இதுல பொதுவா என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படின்னா, இந்த எம்பெருமானை எல்லாவற்றுக்கும் சுவாமியா, எல்லா லோகங்களுக்கும் நிர்வாகத்தனா, இவனிடத்திலே யாரெல்லாம் பிரார்த்தித்து தங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அவளுக்கு நல்லது பண்ணக்கூடியவனா, மணிக்கூட நாயகன் என்கிற பெயரோடைய கூட திகழ்கிறான். நாம லோகத்துல என்னென்னலாம் பாக்கிறோமோ, மலை என்ன, ஆகாசம் என்ன, பூமி என்ன, தீர்த்தம் என்ன, அக்னி என்ன, சந்திரன் என்ன, இதெல்லாம் இந்த எம்பெருமான் தான். அப்படின்னா இதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய சரீரம். இப்படி கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, உணர்ச்சிகள் குணங்கள் அதெல்லாம் கூட பெருமாள் தான். சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் தரணி ஓம்பும் பொங்கிய முகிலும் அப்படின்னு பொய் என்ன, மெய் என்ன, கோபம் என்ன, சந்தேகம் என்ன, துணிவு என்ன, இந்த உணர்ச்சிகள் குணங்கள் எல்லாம் கூட எம்பெருமான் தான். பாவம் புண்ணியம் மோட்சம் இன்பம் துன்பம் கோபம் அருள் இந்த குணங்களுடைய பட்டியல் ஏதானும் விட்டு போயிருந்தேன்னா அந்த குணங்களும் கூட இந்த எம்பெருமான் தான். அதனாலே எல்லாவுமாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே இந்த பரமாத்மாவினுடைய பூர்ணத்துவம் பெருமானிடத்துல இல்லாததே இல்லை, எல்லாவுமாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பூர்ணத்துவமானது இங்கே ஆழ்வாராலே சுட்டிக்காட்டப்படுகிறது. மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றா, அந்த மூணு பேரும் சமம் கிடையாது. அந்த மூவரிலே யார் பிரதானம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரதானம். முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரினேர் வண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். மும்மூர்த்திகள் அப்படின்னு பெரிய தெய்வங்கள்னு பிரதானமா சொல்றா. அவ மூணு பேரும் சமம் இல்லைன்னா அவாலையும் பிரதானமானவன் ஒருத்தன் இருக்கான். யாரு அப்படின்னா மூரினீர் வண்ணன், மழை மேக வண்ணனான பெருமாள். அந்த மும்மூர்த்திகள்ல இவன் தான் நம்முடைய தெய்வம், இவன் தான் நம்மை காப்பாற்றுவான் என்று ரிஷிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து இவனை சேவிக்கக்கூடியது விதேசம்னு தெரிவிக்கிறார். மத்ஸ்ய வாமன ஹம்ச வராக நரசிம்ஹ ஹயக்ரீவ இப்படி பல அவதாரங்களும் எடுத்தவன் இந்த எம்பெருமான். நம்ம கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா அண்ட சராச்சரங்களும் இவன் தான். உலகத்திலே உசந்த வஸ்துக்கள்னு எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் இவன் தான். அப்படின்னுட்டு எங்கும் நிறைந்திருப்பவன் எல்லாமே இவனுடைய திருமேனிக்குள்ளே அடக்கம் எல்லாம் இவனுக்கு சரீரம் தான் அப்படின்னுட்டு இவனே பரம்பொருள் என்று இவனுடைய பரத்வத்தை ஆழ்வார் ஸ்தாபிக்கிறார் இங்கு. அதுவுமல்லாமல் யார் என்ன கஷ்டம்னு வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள் இவன். கஜேந்திரன் முதல வாயிலே அகப்பட்டு கூக்குரல் இட்ட போது அவனுக்கு காப்பாற்றினான், அவனை காப்பாற்றினான். ஆய்ச்சியர்களை குன்றம் எடுத்து காப்பாற்றினான். பசுக்களை குன்றமேந்தி காப்பாற்றினான். தன்னுடைய தர்மபத்னியான சீதாதேவிக்கு வந்த ஆபத்தை போக்கினான் ராவண சம்ஹாரம் பண்ணி ராமாவதாரத்திலே. இப்படி யாரெல்லாம் இவனை நம்பியிருந்தாவோ இவனுடைய அடியவர்களோ அவருடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்த பெருமாள் இவன் சாதிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய இயற்கை எழில் வளம் எப்படி இருக்கிறதுன்னா, மன்றமும் வயலும் காவும் மாடமும் மனம் கொண்டு வந்து எங்கும் தென்றல் உளவும் திருமணிக்கூடம். மன்றம் அப்படின்னா பெரிய வீதிகள், ஒரு பெரிய கான்பரன்ஸ், பெரிய மாநாடு எல்லாம் போடணும்னா அதுக்குன்னு பீச், பெரிய ஏரிக்கரை ஆத்தங்கரைன்னு ஒரு இடத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம். அவாவா அவ ஆத்து வாசல்லயே உட்காந்து போட வேண்டியதுதான், அத்தனை பெரிய வீதி. ஏதான ஒரு பெரிய உற்சவம், ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணணும்னா வீதியை பெருக்கி உட்கார்ந்துட்டா போறோம், அவ்வளோ பெரிய வீதிகள், அதுதான் மன்றம்னு பெயர். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்கள், கான்னு சொல்லக்கூடிய சோலைகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள். அப்படின்னா அந்த ஊர்ல யாரும் ஏழைகளே இல்ல, எல்லாம் நல்ல பணக்காரா இருக்கா. மனம் கொண்டு வந்து எங்கும் தென்றல் உளவும் திருமணிக்கூடம். இப்படி நிறைய புஷ்ப தோட்டங்கள் சோலைகள்லாம் இருக்கிறபடினாலே சில்லுன்னு வீசக்கூடிய தென்றல் காற்று, அந்த காத்துல புஷ்பத்தினுடைய வாசனையும் கலந்து வந்து ஏதோ ஊரெல்லாம் சென்ட் தெளிச்சது போல அவ்வளவு வாசனையா இருக்கிறதுன்னு சாதிக்கிறார். அப்ப இயற்கை வளத்துக்கும் ஒரு குறைவும் இல்லாத திவதேசம். இப்படி எதிரிகள் பயம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அடியவர்கள் எல்லாம் ஆனந்தமாக வாழக்கூடிய திவதேசம்னு சாதிக்கிறார். தூம்புடை பனைக்கை வேழம் துயர் கெடுத்தருளி அப்படின்னுட்டு கஜேந்திர வரதனா எம்பெருமான் ஆணைக்கு அருள் செய்ததை குறிப்பிடுகிறார். பனைமரம் இருக்கிறதே, அந்த பனைமரத்தினுடைய தண்டு எப்படி இருக்கு, கருப்பா ஒசரமா இருக்கோல்லி அந்த மாதிரி இருக்கான் யானையனுடைய தும்பிக்கை. அந்த பனைமரத்துக்குள்ள துளை இருக்கும், அதாவது உள்ள போலா இருக்கும், அதை கொண்டுதான் தீர்த்தத்தை உரியது. அந்த மாதிரிதான் யானை தன்னுடைய தும்பிக்குள்ள இருக்கக்கூடிய போலா இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்லதான் ஜலத்தை உறிஞ்சி சாப்பிடுறது. அப்படி பனைமரத்தை போல கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய யானை, யானைக்கு எது கை, தும்பிக்கை தான் கை. அந்த யானையினுடைய துயரத்தை கெடுத்து அனுகிரகித்த கஜேந்திர வரதனிவன். என்ன துயர் சுவாமி யானைக்கு? பெருமாளுக்கு புஷ்பத்தை பறித்து சமர்ப்பிக்கணும்னு வந்தது, கைங்கரியம் பண்ணணும்னு வந்தது, இந்த முதல பிடிச்சுண்டுத்து உயிர் போறதை பத்தி இது கவலைப்படல. சமயத்துக்கு பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க முடியாம போயிடுமோன்னு பயப்படுறது. அதனால இது தன்னுடைய கைங்கரியத்திற்கு வந்த பங்கத்தை நினைத்துதான் வருத்தப்படுறது. இதற்கு கைங்கரிய பங்கம் தான் துக்கம் துயர். வந்து அந்த முதலைய சம்ஹாரம் பண்ணி யானையை காப்பாத்தின உடனே என்ன பண்ணிட்டு பெருமாளே வந்துட்டான் அவனுக்கு சமர்ப்பிக்கலான்னு அந்த புஷ்பத்தை அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே சமர்ப்பித்தா விட்டுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டது. அது வலியில ரத்தம் ரத்தம் வர்றது, காலை புடிச்சு கடிக்கிறது, பிராணம் போயிடுமோன்னு எல்லாம் பயம் இல்ல. அதற்கு கைங்கரியம் நிர்விக்னமா தடையில்லாம நடக்கணும்ன்ற கஷ்டம், அதை கெடுத்தருளினவன் இந்த எம்பெருமான். அதை சொல்லிட்டு பூம்புணல் பொன்னி முற்றும் புகுந்து பொன் வறண்ட எங்கும் தேம்பொழில் கமழுநாங்கூர் திருமணி கூடத்தானே. பொன்னின்னு சொன்னா காவிரி ஆத்துக்கு பெயர். அது எதற்கு அதுக்கு பொன்னின்னு பெயர்னா, இந்த காவிரி ஆத்து ஜலம் இருக்கிறது பாருங்க, அந்த ஜலத்தில கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பொதுவா தாமிரபரணி அப்படின்னா அதுல தாமிரம்னு சொல்லக்கூடிய காப்பர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பொன்னின்னு சொன்னா காவிரி, அதுல கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். எவ்வளவு இருக்கும் சுவாமி, கையை விட்டா அப்படி கட்டி கட்டியா வருமானா? அப்படிலாம் இல்ல, ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவா அந்த மண்ணை அந்த ஜலத்தை எல்லாம் கொண்டு அதை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி எடுக்கணுமோ அந்த ப்ராசஸ் படி எடுத்தாலானா ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்ல வரும், செலவு எல்லாம் ஜாஸ்தி, டைம் எல்லாம் ஜாஸ்தி அதுக்கு. அப்படி பொன்னி அப்படின்னா பொண்ணுடன் சேர்ந்து பாய்பவள்னு அர்த்தம். அந்த காவிரியில இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கு பாருங்க, அது கூட இந்த ஊர்ல நிறைய அளவுல கிடைக்கிறதுதான். அதை எடுத்துட்டு ஏழைகள் எல்லாம் கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய ஊராக, செல்வ செழிப்புள்ள ஊர் அப்படின்னு இந்த ஊரனுடைய இயற்கை வளத்தை வர்ணிக்கிறார். இந்த மாதிரி தாமிரபரணியில தாமிரம்னு சொல்லக்கூடிய காப்பர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதனாலதான் தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சின போது காப்பர்ல நம்மாழ்வார் விக்கிரகமும் ராமானுஜர் விக்கிரகமும் வந்தது. வேற தீர்த்தத்தை காய்ச்சினா வருமோ? இவர் எடுத்த தீர்த்தத்திலே காப்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கும்படியா ஆழ்வாருடைய அனுகிரகம். அதனாலே அந்த தீர்த்தத்தை காய்ச்சின போது, தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சின போது தாமிர விக்கிரகம் வந்தது. அந்த மாதிரி பொன்னி அப்படின்னா கோர்டு பார்ட்டிகள்ஸ் இருக்கக்கூடிய தீர்த்தம். இங்க இருக்கக்கூடிய அத்தியனம் பண்ணின பிராமணால பத்தி தெரிவிக்கிறார், நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம் பயந்த வன்கை தீத்தொழில் பயிலும் ஆங்கூர் திருமணி கூடத்தானே. நாத்தொழில் மறைவல்லார்கள், சுவாமி உங்களுக்கு என்ன காரியம், என்ன உத்தியோகம், எது புழப்பு உங்களுக்கு, வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்றதுதான் நான் தொழில், எங்களுக்கு நாவாலே பண்ணக்கூடிய தொழில் நாத்தொழில். அப்படின்னா எங்க வாய் எப்போதும் சாப்பிடுற சமயம் தவிர மற்ற நேரம் எல்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கும். வேதவாய் தொழிலாளர்னு கொண்டாடுற ஆண்டாள், வேதம் சொல்வதையே தொழிலாக கொண்டவர்கள். சரி, வேதம் சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறவா வேதம் சொல்றா, ஸ்திரீகள் வேதம் சொல்வதற்கு அதிகாரம் இல்லாத பாகவதால் என்ன பண்றதுன்னா, தொழிலெனக்கு தொல்லை மால் தன் நாமமேத்த, எம்பெருமானுடைய திருநாமம் சொல்வதே தொழில் எனக்கு. வேதம் சொல்ல முடியலையா, பிரபந்தம் சொல்லுங்கோ, ஸ்தோத்திரம் சொல்லுங்கோ, அஷ்டோத்திரம் சொல்லுங்கோ, பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ, நாம ஜபம் பண்ணுங்கோ, உங்களுக்கு என்ன உபதேசமாயிருக்கோ அதை சொல்லுங்கோ. அப்படி அடியவர்களுக்கு எம்பெருமானுடைய பெருமையை அவனுடைய திருநாமத்தை சொல்வதே தொழிலாக இருக்க வேண்டும் அவளுடைய நாவுக்கு. அந்த மாதிரி நாத்தொழில் மறைவல்லார்கள் வாயால வேதம் சொல்வதையே தொழிலாக உடையவர்கள், அவா நயந்து அறம் பயந்த அன்போடு கூட தர்ம காரியங்களையே பண்ணிட்டு வாழறாளாம். எப்ப ஏற்பட்டவா தெரியுமோ, அவா வன்கை தீத்தொழில் பயிலும் நாங்கூர். வன்கை அப்படின்னா வல்லல் தன்மை உடைய கை. அப்படின்னா என்ன, நிறைய தான தர்மங்கள் பண்றா, அது மட்டும் இல்லாமல் தீத்தொழில் பண்றா. நா தொழில் அப்படின்னா நாவாலே வேதம் சொல்லுவது, தீத்தொழில் அப்படின்னா மூன்று குண்டங்களை ஏற்படுத்தி அதிலே தீயை வளர்த்து மந்திரங்களை கொண்டு நித்தியம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரம் என்ன, பருவத்துக்கு பருவம் பண்ணக்கூடிய இஷ்டி முதலான ஹோமங்கள் என்ன, யாகங்கள் என்ன, இப்படி அக்னிஹோத்திரம் இஷ்டி யாகம் முதலான அக்னி காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடிய தொழில், தீயை கொண்டு தீயிலே மந்திரத்தை சொல்லி பண்ணக்கூடிய தொழில் தீத்தொழில். நாத்தொழிலும் வல்லவர்கள், தீத்தொழிலும் வல்லவர்கள், தான தர்மங்களையும் பண்ணக்கூடியவா. அறு தொழில் அந்தனர்னு ஆழ்வார் கொண்டாடுறார். பிராமணனுக்கு ஆறு தொழில் சொல்லப்பட்டது, என்ன அப்படின்னா, அத்தியனம் அத்தியாபனம், வேதத்தை கத்துக்கணும் கத்துக் கொடுக்கணும், யஜனம் யாஜனம், இவன் சொந்தமா யாகம் பண்ணணும், யாகம் பண்றவாளுக்கு வாத்தியாரா பிரகஸ்பத்தியா இருந்து யாகம் பண்ணி வைக்கணும், தானம் பிரதிகிரகம், தானம் யாரானும் கொடுத்தா வாங்கிக்கணும், இவனும் தானம் கொடுக்கணும், இப்படி ஆறு தொழில்கள் அந்தனன்னு சொல்லக்கூடிய பிராமணனுக்கு. அதனாலே அறு தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்தனர்களுடைய ஆறு தொழில் இது. இப்போ நாத்தொழில்னு சொன்னதுனால வேதத்தை சொல்றா சொல்லி கொடுக்கறா, தீத்தொழில்னு சொன்னதுனால யஜனம் யாஜனம்னு சொல்லக்கூடிய யாக காரியங்களை பண்றா பண்ணி வைக்கிறா, வன் கை அப்படின்னு வள்ளல் தன்மை பொருந்திய உதாரமான கையை உடையவர்கள் சொன்னதுனால தானம் கொடுக்கறா தானம் வாங்கிக்கிறா. அப்படி அந்தனர்களுக்குரிய ஆறு தொழிலையும் சீராக சிறப்பாக செய்யக்கூடிய உத்தமமான அந்தனர்கள் வாழக்கூடிய திவ்ய தேசம் இதுன்னு இங்க இருக்கக்கூடிய பாகவதாலான ஸ்ரீ வைஷ்ணவால கொண்டாடுறார் ஆழ்வர். இந்த ஊர்னுடைய செல்வ செழிப்பு அனுஷ்டான சிறப்பு அதையெல்லாம் சொல்லிட்டார். இயற்கை வளம் எப்படி இருக்கிறது, இங்க மனுஷா அப்படி இருக்கா, தீர்த்தம் அப்படி இருக்கு, விலங்குகள் பிராணிகள்லாம் எப்படின்னா இருக்கு அந்த ஊர்ல, மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து வண்டு இறிய வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணி கூடத்தானே. மாங்கனி நுகர்ந்த மந்தி, ஒரு குரங்கு நின்ன பசிக்கிறது சாப்பிடலான்னு மாந்தோப்புக்கு போச்சு, நன்ன கமகமான்னு காத்துல அப்படி மாம்பழ வாசனை மூக்க தொலைக்கிறது, போய் மாம்பழத்தை சாப்பிட்ட மாட்டோமான்னு எச்ச ஊர்றது வாசனை வரைச்சு நேரா போச்சு. ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு நன்னா பழுத்து தொங்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை எடுத்தது, அப்படி புட்டுடுத்து போன உடனே கையால பிச்சுடுத்து மாம்பழத்தை பித்து அப்படியே மோந்து பார்த்தது, அதுவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கு திடீர்னு அந்த பக்கம் திரும்பினா ஒரு வாழை மரத்துல ஒரு வண்டு வாழைப்பழத்தை சாப்பிடலான்னு குடஞ்சிட்டு இருக்கு, இது குரங்கோன்னா இந்த மாம்பழத்தை அப்படியே கீழே போட்டுட்டு உடனே அங்கிருந்து ஒரு தாவு தாவி அந்த வாழைப்பழத்தை போய் சாப்பிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, ஏதோ காஞ்சி போன இலை தழை செத்தை எல்லாம் சாப்பிட்டு ஜீவன்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்றதுக்கான நிலைமையே கிடையாது. வேணும் வேணான்னு போட்டி போட்டு சாப்பிடுற அளவுக்கு நிறைய ஆகாரங்கள் கிடைக்கிறது. வேணும்னா சாப்பிடுவோம், வேணாம்னா பரவாயில்ல. இப்ப அது கீழே போட்ட மாம்பழம் மட்டும் வீணா போல, அது யாராலும் எடுத்து சாப்பிடுவா, இல்ல யாரும் சாப்பிடலன்னா கூட அது உரமா போய் திரும்ப இன்னொரு மாமரமா வளரப்படுது. அப்படி இயற்கை வளம் திகழக்கூடிய வாயில்லாத பிராணிகள் கூட வசதியா சுகமா இருக்கக்கூடியதான திவ்யதேசம்னு கொண்டாடுறேன். கருமகள் இலங்கையாட்டி பிலங்குள் வாய் திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாழினாள் தடித்த வெந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னொடும் பிரிவிலாத திருமகள் மறுபுணாங்கூர் திருமணி கூடத்தானே. பெருமகள் அப்படின்னா பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி. பேதை மங்கை அப்படின்னா அடக்கமே வடிவான பூமி தேவி. இவா ரெண்டு பேரும் பிரிவில்லாமல் எம்பெருமானோடு சேர்ந்து திகழக்கூடிய திவ்யதேசம்னு ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் இந்த கஜேந்திரவரோடு சேர்ந்து எழுக்கக்கூடிய சேர்த்தியை ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆழ்வார் மங்களாசாசன படிக்க பெருமாள் உபயநாச்சிமார் மூணு பேரும் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறார். கெண்டையும் குரலும் புள்ளும் கேழலும் அரியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா வாற்றலும் ஆயவெந்தை அப்படின்னுட்டு. கெண்டை அப்படின்னா மீன்ல ஒரு வகை கெண்டை மீன் சொல்லக்கூடியது. அப்படின்னா மத்ஸ்யாவதாரம் பண்ணின பெருமாள் கொண்டாடுறார். குரல் அப்படின்னா வாமனாவதாரம் பண்ணின பெருமாள். புல் அப்படின்னா பறவை ஹம்சாவதாரம் பண்ணின பெருமாள். கேழல் அப்படின்னா பன்றி வராகாவதாரம் பண்ணின பெருமாள். அரி அப்படின்னா சிங்கம் நரசிம்ம அவதாரம் பண்ணின பெருமாள். மா அப்படின்னா குதிரை ஹயக்ரீவ அவதாரம் பண்ணின பெருமாள். இப்படி மத்ஸ்யாவதாரம் வாமனாவதாரம் ஹம்சாவதாரம் வராகாவதாரம் நரசிம்ஹாவதாரம் ஹயக்ரீவாவதாரம்னு எத்தனை அவதாரங்கள் எடுத்த பெருமாள் தெரியுமா இந்த மணிக்கூட நாயகன். இந்த அவதாரங்கள் மட்டுமா, அண்டமும் இந்த பிரபஞ்சமே அவன்தான். சுடரும் சூரியன் சந்திரன் இதெல்லாம் இவர் தான். இந்த லோகத்துக்கு வெளிச்சம் எப்படின்னா கிடைக்கிறது, சூரிய சந்திராலால தானே சுடர் ஒளி கிடைக்கிறது. அந்த சூரிய சந்திராலாகவும் இருந்து கொண்டு அவாளையும் இயக்கக்கூடியவன் இவன் தான். இதெல்லாம் சொன்னேனே, இது மட்டும்தான் பெருமாள் நினைச்சுக்காதுங்கோ. அல்லா ஆற்றலும் ஆய எந்தை, இந்த லிஸ்ட்ல நான் சொல்லாம விட்டுட்ட எந்த உயர்ந்த வஸ்துக்கள் இருந்தாலும் அது எல்லாம் கூட இந்த எம்பெருமான் தான் அப்படின்னு. இந்த லோகமே இவன் தான், இவன் இல்லைன்னா லோகம் இயங்காது என்று இவன் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார் ஆழ்வர். குன்றமும் வானும் மண்ணும் குளிர் புனல் திங்களோடு நின்ற வெஞ்சுடரும் அல்லா நிலைகளுமாய வெந்தை மன்றமும் வயலும் காவும் மாடமும் மனம் கொண்டு எங்கும் தென்றல் வந்துளபுணாங்கூர் திருமணி கூடத்தானே. குன்றமும் மலைகளாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். வானும் ஆகாசமா இருக்கிறவனும் இந்த பெருமாள் தான். மண்ணும் பூமியும் இந்த பெருமாள் தான். குளிர் புனல் குளிர்ந்த தீர்த்தமாகவும் இந்த எம்பெருமான் தான் இருக்கான். திங்களோடு நின்ற வெஞ்சுடரும் சந்திரன் என்ன சூரியன் என்ன அதுவும் இந்த பெருமாள் தான். அல்லா நிலைகளும் இப்படி சூரிய சந்திரன் இல்லாமல் மற்ற ஒளி தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது பாருங்க, அதெல்லாம் கூட இந்த எம்பெருமான் தான். இதெல்லாவுமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் இந்த ஊர்ல தென்றல் காற்று நல்ல வாசனையோடு கூட தவழக்கூடிய கழனிகளிலும் சோலைகளிலும் மாட மாளிகைகளிலும் எல்லா இடத்திலையும் கூட நிறைந்திருக்கிறான் அப்படின்னுட்டு. இந்த பிரகிருதி காணப்படும் உலகமானது இயற்கையானது எம்பெருமானுடைய திருமேனி, இதெல்லாம் எம்பெருமானுடைய சரீரம், அதற்கு ஆத்மாவாக சரீரியாக இருந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னுட்டு நம்முடைய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம், முக்கியமான கொள்கை. அதாவது நமக்கு மட்டுமே முக்கியமான கொள்கை, வேறு சித்தாந்தத்தவர்களாலே ஒப்புக்கொள்ளாத கொள்கை, நமக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஏற்றம். அதை இங்கே உபதேசம் பண்ற. உலகத்துல என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பெருமாளுடைய சரீரம் தான், அது எல்லாத்துக்கும் ஆத்மா பெருமாள் தான் சொல்லக்கூடிய சரீர சரீரி பாவத்தை இந்த பாசுரத்தினால வெளியிடுறாரு. எது எல்லாம் ஒருத்தனுக்கு சரீரமா இருக்க முடியும், எவன் பரம்பொருளோ அவனுக்கு தான் பார்க்கக்கூடிய எல்லாம் சரீரமா இருக்க முடியும். அப்ப இந்த எம்பெருமான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார். இதைத்தான் திருமலை சேர்ப்பிறான், நிற்கின்றதெல்லாம் நெடுமாலென்னு ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடையின்னு சாதித்தார். நீ என்ன படிச்சு பிரயோஜனம் இல்ல, பாக்குற வஸ்துவெல்லாம் பெருமாள் தான் தெரிஞ்சுக்கலாம், நீ படிச்சது அத்தனையும் வீண் அப்படின்னு விட்டார். அது என்ன, பாக்குறதெல்லாம் பெருமாள்னா ஒன்னு ஒன்னு ஒரு வஸ்துவா இருக்கிறது எப்படி பெருமாள்னு சொல்லலாம்னா, அதெல்லாம் பெருமாளுக்கு சரீரம், அதுக்கெல்லாம் பெருமாள் ஆத்மாவா இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த ஆச்சரியமான சரீர சரீரி பாவத்தை எதுக்கு ஆழ்வார்கள் மெனக்கெட்டு ஒரு ஒரு பாசுரத்திலையும் பாதி பாசுரத்தை இயற்கையை வர்ணிக்கிறதுலேயே செலவு பண்றா அப்படின்னா, அந்த இயற்கையும் எம்பெருமானுடைய திருமேனியானபடியினாலே பெருமாளுடைய திருமேனி வர்ணனம் அது. அதனாலே எதுவோ பாசுரங்களை பெருசா ஃபில் பண்ணணும், தான் பெரிய கவின்னு காட்டுறதுக்காக ஆழ்வார் கற்பனையை அளந்து விட்டுருக்காருன்னு நினைச்சுக்க கூடாது. எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் அது. பாவரமர பாவமும் மரமும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் கோபமும் அருளும் அல்லா குணங்களுமாய வெந்தை முவரில் எங்கள் மூர்த்தி இவனென முனிவரோடு தேவர் வந்திரைஞ்சும் நாங்கோர் திருமணி கூடத்தானே. மூவரில் எங்கள் மூர்த்தி இவன், மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்ம விஷ்ணு ருத்ரால எங்கள் மூர்த்தி, எங்களுக்கு சுவாமி, எங்களுடைய தெய்வம் இந்த எம்பெருமான் மணிக்கூட நாயகனான வரதராஜன் தான் என்று முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும், ரிஷிகள் கூட்டம் கூட்டமா வந்து எங்க சுவாமின்னு சேவிக்கிறா, தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து எங்க சுவாமின்னு சேவிக்கிறா, அப்படி ரிஷிகள் என்ன தேவர்கள் என்ன இவெல்லாம் பரம்பொருளேன்னு சேவித்து சரணாகதி பண்ணக்கூடிய எம்பெருமான் இவன் தான் என்று இவன் பரம்பொருள் என்பதை ஆழ்வார் திரும்பவும் ஒரு முறை முத்திரை பதித்து நமக்கு எல்லாம் உபதேசம் பண்றார். இந்த 9 பாசுரத்தினாலையும் சொல்லப்பட்ட சாரமான விஷயம் என்ன, விஷ்ணு பாரம்யம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பது பல விதத்திலே உணர்த்தப்பட்டது. இவன் தான் பரம்பொருள், அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஆமா, இவன் தான் படைச்சான்னு சொல்லிட்டார். எல்லாம் இவனுக்கு சரீரமா இருக்கணும், அதையும் சொல்லிட்டார். பிராட்டி இவனுக்கு தர்ம பத்னியா இருக்கணும், ஸ்ரீதேவி பூமிதேவின்னு 1-2 பிராட்டி தர்ம பத்னியா இருக்கான்னு சொல்லி எடுத்து, இவன் தான் பரம்பொருள் அப்படின்னா என்னென்ன அவதாரங்கள் எல்லாம் பண்ணினான்னு அவதாரங்களை பட்டியலிட்டு காட்டா எடுத்து, சரி இதெல்லாம் நீங்க சொல்றங்க ரிஷிகள் தேவதைகள்லாம் ஒத்துக்கிறாளான்னா, ஆமா மூர்த்திகள்ல பிரதானமா எங்களுடைய சுவாமி இவன் தான் விட்டு ரிஷிகளும் தேவர்களும் கூட்டம் கூட்டமா வந்து சேவிக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு இந்த 10 பாசுரங்களாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதற்கு தேவையான அத்தனை பிரமாணங்களையும் எடுத்துக்காட்டி இவன் பரம்பொருள் என்று நிரூபிக்கிறார் ஆழ்வர். விஷ்ணுவினுடைய பரத்துவத்தை நிரூபித்த இந்த 10 பாசுரங்களை கத்துக்கிறவா சொல்றவாளுக்கு என்ன பலன் சொல்றார் ஆழ்வார். வெங்கதிர் பரிதி வட்டத்தூடு போய் விளங்குவாரே, சூரிய மண்டலத்துக்கு நடுவே போய் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் மோட்சம் பெறுவான்னு சொல்ற. அதாவது சரீரத்தில இருந்து வெளியே கிளம்பக்கூடிய ஜீவன் எப்படி வைகுண்டத்துக்கு போறது, அதனுடைய வைகுண்ட யாத்திரை எப்படி இருக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். நடைபெற அங்கி பகலொளினால் உத்தராயணமாண்டு இடைவரு காற்றிரவி இரவின் பதி மின்வருணன் முடியுடைவானவர் கோன் பிரசாபதி என்றிவரால் இடையிடை போகங்களை எழில் பதமேறுவரே. நடுவுல இருக்க இங்க இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகக்கூடிய வழியில நடுவுல இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களுக்கும் போய் அந்த லோகங்களில் இருக்கக்கூடிய அந்த லோகத்தினுடைய அதிபதியான தேவதைகளாலே வணங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டு அவ சமர்ப்பிக்கிற உபச்சாரங்கள் போகங்களை எல்லாம் கூட என்ஜாய் பண்ணிட்டு மகிழ்வு எய்தி கடைசியா வைகுண்டத்துக்கு போய் சேருவான்னு சாதிக்கிறார். அப்படி போறவா வசந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே நுழைந்து அதன் வழியாக வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னுட்டு மோட்சம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சுவாமி மோக்ஷம்னு சொல்றாரு அப்படின்னா, ஆமா பரம்பொருள் யாரோ அவன் தான் மோக்ஷம் தர முடியும், இவன் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுடுத்து ரிஷிகளும் தேவர்களும் கூட இவனை தான் வந்து சரணாகதி பண்றான்னு காட்டியா எடுத்து, அப்புறம் அடுத்த காரியம் என்ன, நாமளும் போய் அவன் தான் பரம்பொருள், அவனுடைய திருவடிகளிலே திருமணி கூடத்தானே சரணம்னு சரணாகதி பண்ணிட வேண்டியது, பண்ணினா மோட்சம் தரப்போறான், நாமளும் வெங்கதிர் பருதி வட்டத்தோடு போய் வைகுண்டத்திலே விளங்கலாம் என்பதாக மோக்ஷத்தை பலனாக சாதிக்கிறார் ஆழ்வர். இப்படி ஆச்சரியமான திவ்யதேசம். பிள்ளை பெருமாளையங்கார், சேராது முன் செய்த தீவினை பின் செய்வதுவும் வாராது இனிமட நெஞ்சே, நேரா குருமணி கூடத்து ஆணை கொம்பு பறித்தானை திருமணி கூடத்தானை செப்பு. அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனசே, மட நெஞ்சே புத்தி இல்லாத மனசே, ரத்தனங்களாலே இழைக்கப்பெற்ற மணிக்கூடம்னு சொல்லக்கூடிய அமைப்பிலே கட்டப்பட்ட கோவில் இருக்கிறது, அந்த கோவில் திகழ்வதாலே திருமணி கூடம்னு ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய வரதன் ஆணை கொம்பு பறித்தவன், கோளையாபீடம்னு சொல்லக்கூடிய யானையினுடைய தந்தங்களை வேரோடு பிரிந்தி அறிந்து அதனை அழித்தவன் திருமணி கூடத்தான், திருமணி கூடம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருப்பவன், அவனை நீ செப்பு, அவனுடைய திருநாமத்தை நீ விடாம ஜபம் பண்ணு, அவனுடைய பெயரை சொல்லு, வரதராஜா திருமணி கூடத்தானே மணிக்கூட நாயக்கனேன்னு அவனுடைய பெயரை சொல்லு. அப்படி சொன்னா என்ன பலன்னு கேக்குறியா, முன் செய்த தீவினை, இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல பண்ண எல்லா வினைகளும் அழிந்து போயிடும், பின் செய்வதும் அந்த எம்பெருமான சரணாகதி பண்ணுடுற அவனுடைய பெயரை சொல்ற திருமணி கூடத்தானேன்னு அவன் காலை புடிச்சு சரணாகதி பண்ணுடுற பரநியாசம் ஆயிடுறது, அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ கொஞ்சம் பாவம் பண்ற பேர் அதெல்லாம் கூட இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்றது ஒண்ணுதான் நாம பிழைப்பதற்கு நல்ல கத்திக்கு போறதுக்கு வழின்னு காட்டி கொடுக்கிறார். மணிக்கூடம் அப்படின்னா மணிக்கூட அமைப்பிலே கட்டப்பட்ட கோயில், அதனால திருமணிக்கூடம்னு ஒண்ணு. மணி அப்படின்னு ரத்னத்துக்கு பெயர், சம்ஸ்கிருதத்துல ரத்னம்னு சொல்றோமோ இல்லையோ, அது அப்படியே தமிழ் படுத்தினா மணின்னு சொல்றார் ஆழ்வார். அந்த ரத்னங்களாலே இழைக்கப்பட்ட கூடம் போல இருக்கக்கூடிய கோயில், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஆழ்வார் எழுந்தருள் இருந்த போது எல்லோரும் செல்வ செழிப்போட திகழ்ந்தபடியினாலே செவத்துல எல்லாம் சுண்ணாம்படிக்கிறதுக்கு பதிலா ரத்னங்களை அப்படியே அலங்காரம் பண்ணி, ரத்னங்களாலே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா, அப்படி ஜெகஜோதியா மின்றது. எப்படி திருமணிமாட கோயில் அப்படின்னு அந்த நாங்கூர் நாராயண பெருமாள் கோயில் ரத்தனங்களாலே இழைக்கப்பட்ட சிவர்களை உடையதாக இருக்கிறதுன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி ஆழ்வார் காலத்திலே மணின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்களாலே அலங்கரிக்கப்பட்ட கோயிலாக கூடமாக இருந்திருக்க வேண்டும், அதனாலே திருமணி கூடம் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம், தேவஹா ஸ்ரீமணிகூட்ட நாயக ஹரிஹி தத் பிரேயசி ச இந்திரா புண்ணியம் சந்திரசரோ விமானமபி தத்தத்ர பிரசன்னாஹ்வயம் பக்ஷீசேன புரா சமஸ்த ஜகதாம் க்ஷேமாய சாக்ஷாத் க்ருதஹ பூர்வாம்போதி முகோ விராஜதி ரமாநீலாதரா சங்கதஹ. தேவஹா ஸ்ரீ மணிகூட்ட நாயக ஹரிஹி, இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய தெய்வம் ஹரி. ஹரி அப்படின்னா கஷ்டத்தை இல்லாமல் பண்ணுபவன், கஷ்டத்தை நீக்குபவன். யாருடைய கஷ்டத்தை நீக்கியவன்? கஜேந்திரனுடைய கஷ்டத்தை நீக்கியவனான ஹரி. அவனுக்கு என்ன பெயர் தெரியுமோ? மணிக்கூட நாயகன்னு பெயர். ஸ்ரீ மணிக்கூட்ட நாயகா, திருமணிக்கூட நாயகன்னு பெயர் அவனுக்கு. தத் பிரேயசீச இந்திரா, தாயாருக்கு இந்திரா தேவின்னு பெயர், திருமாமகள் நாச்சியார்னு தமிழ்ல திருநாமம். புண்ணியம் சந்திரசரோ, இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துக்கு சந்திர புஷ்கரணி சந்திர சரஸ்ன்னு பெயர், சந்திரனாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் அது. விமானம் அபி தத்தத்ர பிரசன்னாஹ்வயம், பிரசன்ன விமானம்னு சொல்லக்கூடிய விமானம். பக்ஷீசேன புரா சமஸ்த ஜகதாம் க்ஷேமாய சாக்ஷாத் கிருதா, கருடனுக்கும் சந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக, இந்த உலகத்து மக்களையெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக இந்த லோகத்திலே, இந்த திருமணிக்கூடம் என்கிற திவ்யதேசத்திலே வந்து சேவை சாதித்த பெருமாள். பூர்வாம்போதி முகோ விராஜதி, அம்போதி அப்படின்னா சமுத்திரம் அர்த்தம், பூர்வ அப்படின்னா கிழக்கு திசை, கிழக்கு திசை சமுத்திரத்தை பார்த்தவாறு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த திருநாங்கூர் திருப்பதிக்கு பக்கத்துல பூம்புகார்னு சொல்லக்கூடிய பீச், சமுத்திரம் இருக்கு, அது இந்த திவ்யதேசத்திற்கு திருநாங்கூருக்கு கிழக்குல இருக்கு. அந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்தபடி இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு கிழக்கே திருமுக மண்டலம்னு சொல்றார். விராஜத்தை விளங்குகிறான், யாரோட விளங்குகிறான் அப்படின்னா ரமா நீலா தரா சங்கதா, ஸ்ரீ பூமி நீலாதேவியோடு கூட விளங்குகிறான். விக்கிரகத்துல பார்த்தா ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் நிக்கிறா, ஆனா ஸ்லோகமானது ஸ்ரீ பூமி நீலான்னு மூணு பேர் சொல்றது. ஒருவேளை மார்பில் இருக்கக்கூடிய தாயார் திருமாமகள் நாச்சியார் இந்திரா தேவின்னு வச்சுண்டா, பூமி தேவியும் நீலாதேவியும் உபயநாச்சிமாரா நிக்கிறான்னு கூட அனுபவிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் ஸ்ரீதேவியே பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு விளங்குகிறாள்னு சாஸ்திரம் சொல்றபடினாலே மூணு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தரும் எல்லாம் ஒண்ணுதான், திருமேனி தான் வேற வேறேன்னு பெரிய பிராட்டின்னு அனுபவிக்கிறதும் கூட நமக்கு பிரயுக்தம் தான். அதனாலே திருமணிக்கூடம் என்கிற திவ்யதேசத்திலே திருமணிக்கூட நாயகன் என்கிற பெயரோட இந்திரா தேவி திருமாமகள் நாச்சியார் என்கிற தாயாரோடு கூட பிரசன்ன விமான நிழலிலே சந்திர புஷ்கரணி கரையிலே உலகத்தை காப்பதற்காக கருடனுக்கும் சந்திரனுக்கும் காட்சி கொடுத்தருளி கிழக்கு நோக்கி சமுத்திரத்தை பார்த்தவாறு ஸ்ரீ பூமி நீலாதேவியோடு கூட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. கருடனுக்கு பெருமாள் எப்படி சேவை சாதித்தான் அப்படின்ற ஸ்தல புராண குறிப்பு கிடைக்கவில்லை, அதனால் அது சொல்றதுக்கு இல்லை. இங்க ஒரு விஷயம், ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவின்னு மூணு தாயாரோட பெருமாள் சேவை சாதிக்கிறாருன்னு ஸ்லோகம் சொல்றது, ஆனா பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு மட்டும்தான் இருக்காரு. அதுக்கு எப்படி சமர்த்தனம் பண்ணலாம்னா மார்பில் இருக்கக்கூடிய தாயார் திருமாமகள்னு அப்படி ஒரு அனுபவம். இன்னொரு விசேஷமான அனுபவம் என்னன்னா, இந்த பெருமாள் யாரு? சாட்சாத் காஞ்சிபுரம் தேவராஜன் வரதன் தேவப்பெருமாள். இந்த தேவப்பெருமாளை மெய்விரத மானியம் என்கிற பிரபந்தத்திலே சுவாமி தேசிகன் என்னன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்றார். திருமகள் மண்மகள் நீலை முதலா மற்றெல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க அப்படின்னு கொண்டாடுறார். அப்ப தேவப்பெருமாள் அப்படின்னா திருமகள் மண்மகள் நீலை மூணு பேரும் இருக்கணும்னு சுவாமி சாதிக்கிறார். அதனாலதான் தேவப்பெருமாள் உற்சவரணன்னா சேவிச்சிங்களானா தெரியும், ரொம்ப உத்துலாம் சேவிக்க வேணாம், சாதாரணமாவே சேவிக்கலாம். பொதுவா எல்லா பெருமாளுக்கும் ஒரு திருமார்பணாச்சியார் தான் இருப்பா, அதாவது மார்புல மகாலட்சுமி பதக்கம் சமர்ப்பிக்கிறாளே அவளுக்கு திருமார்பணாச்சியார்னு பெயர். எல்லா பெருமாளுக்கும் ஒருத்தர் தான் இருப்பா. திருவேங்கடமுடையானுக்கு அலர்மேல் மங்கை தயாதேவின்னுட்டு ரெண்டு பிராட்டி, தேவப்பெருமாள் உற்சவருக்கு மட்டும் மூணு பிராட்டி இருப்பா. எதனாலேன்னா சுவாமி தேசிகன் திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும்னு மூன்று தேவிமாரோட கூட தேவப்பெருமாள் திகழ்கிறான்னு சொன்னபடியினாலே அந்த மூன்று பதக்கங்களை சமர்ப்பிச்சிருக்கா. ஒருத்தி ஸ்ரீதேவி, ஒருத்தி பூமி தேவி, ஒருத்தி நீலாதேவி. இன்னைக்கும் தேவப்பெருமாளை சேவிக்கலாம், எந்த படத்துல சேவித்தாலும் மூணு பதக்கம் இல்லாம தேவப்பெருமாள் இருக்கவே மாட்டார். அதே தேவப்பெருமாள் தானே இங்கே. ஆகையினாலே ஸ்ரீ பூமி நீலா மூணு பேரோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்ன்றபடியினாலே ஸ்தல புராணம் இப்படி சொல்லித்து அப்படின்னு அனுபவிக்கலாம். இன்னொன்னு, ஆழ்வார் இந்த பத்து பாசுரத்தை பாடி இவன் தான் பரம்பொருள் என்று நிரூபித்து என்ன பலன் சொல்றிருக்க, வெங்கதிர் பருதி வட்டத்தோடு போய் விளங்குவாரேன்னு சூரிய மண்டலம் வழியா மோட்சம் போவான்னு பலன் சொல்றிருக்கார். அப்படி சூரிய மண்டலத்து வழியா மோட்சம் போகக்கூடிய முக்தாத்மாக்களுக்கு வைகுண்டத்துல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் யாரோட சேவை சாதிக்கிறான், ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவின்னு சொல்லக்கூடிய மூன்று தேவிமாரோடு கூட சேவை சாதிக்கிறான். ஆக அந்த வைகுண்டத்திலே மூன்று தேவிமாரோடு கூட எழுந்தருளி இருக்கிற பரம்பொருள் தான் இந்த திருமணிக்கூடத்திலே வரதராஜனாக இருக்கிறது. இது பரம்பொருள் என்று உணர்ந்து இதனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணால் நீ மோட்சம் போனாலும் கூட இதே பரம்பொருள் ஸ்ரீ பூமி நீலாதேவியோடு கூட உனக்கு அங்கு அனுகிரகம் பண்ண போகிறதுன்னு நமக்கு உணர்த்துறதுன்னு அனுபவிக்கலாம். இப்படி ஆச்சரியமா தேவ பெருமாளுடைய திவ்யதேசம் இது. இந்த மெய்விரத மான்மியத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு பாசுரம் சொல்றார். எந்த இந்த யுகத்துல தேவ பெருமாளை யாரெல்லாம் ஆராதித்து பலன் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றார். காதல் உயர்த்த கலிற்றை திரேதையில் காத்தளித்து, வாதுயர் தேவகுருவு கிறங்கி துவாபரத்தில் சோதி அனந்தன் கலியில் தொழுதெழ நின்றனரேன்னு சாதிக்கிறார். ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வலதர், முதல் யுகமான கிருதயுகத்திலே பிரம்மா யாகம் பண்ணி பிரம்மாவினுடைய யாகத்திலே புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட சேவை சாதித்து பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள். திரேதா யுகத்திலே காதல் உயர்த்த களிறு, பக்தி மேலிட்டாலே ஆதிமூலமே அப்படின்னுட்டு உயிர் போற சமயத்துல கூட பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டுதான் சாவேன்னுட்டு, உயிரை காட்டிலும் பக்தி பெருமாளுடைய கைங்கரியமே பிரதானம் அப்படின்னுட்டு காதல் அப்படி உயர்ந்து நிக்கிறது யானைக்கு. அதனால கத்துறது என்னை காப்பாத்துன்னு கத்தல, ஆதி மூலமேன்னு கத்தித்த அவ்வளவுதான். அவன் வந்து காப்பாத்தினா புஷ்பத்தை சமர்ப்பிச்சது. உயிர் போற திசையிலும் கூட பெருமாளுடைய கைங்கரியம் அவனுடைய ஆராதனம் தான் பிரதானம்னு நினைத்த கஜேந்திரனுக்கு பெருமாள் திரேதாயுகத்திலே அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு மெய்விரத மான்மியத்திலே சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். காஞ்சிபுர ஸ்தல புராணத்திலும் கூட அது இருக்கிறது. இப்படி கஜேந்திராழ்வான் அந்த வரதனாலே ரட்சிக்கப்பட்டபடியினாலே அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதத்திலே அவன் சரணாகதி பண்ணி அந்த எம்பெருமான் கருட வாகனனா வந்து அந்த கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணின நாள் ஆடி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி. அன்னைக்கு கஜேந்திராழ்வானே வந்து தேவப்பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதா சலபுராணத்துல சொல்றிருக்கு. எப்படியானா திருமலையில தினம் ராத்திரியில பிரம்மா ஆராதனம் பண்றாருன்னு சலபுராணம் சொல்றதோ அந்த மாதிரி ஆடி மாசம் சுக்லத்வாதசி அன்னைக்கு தேவப்பெருமாளை கஜேந்திராழ்வான் ஆராதனம் பண்றான்னு சொல்றிருக்கு. அதனாலதான் அவனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி அன்னைக்கு ஆடி கருடன் மேல எம்பெருமான் கஜேந்திர வரதனா அந்த கஜேந்திராழ்வானுக்கு சேவை சாதித்து அனுகிரகம் பண்றான். கஜேந்திர மோட்சமும் நடக்கிறது. துவாதசி அன்னைக்கு ஆராதனம் பண்றான். அப்படியே மூணு நாள் பன்னிண்டு வரைச்ச பௌர்ணமி அன்னைக்கு மோட்சம் அவனுக்கு அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது. இப்படி ஆச்சரியமா கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணின கஜேந்திர வரதனாக இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றது விசேஷம். இப்படி பல அம்சங்களினாலே காஞ்சிபுரம் தேவ பெருமாள் தான் இந்த மணிக்கூட நாயகனான வரதன் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். பெருமாளுடைய படம் கிடைச்ச வரைக்கும் ஷேர் பண்றேன் அடியேன். இருந்தாலும் அந்த உற்சவ சேவிங்க எவ்வளவு ஆச்சரியமா, காஞ்சிபுரம் தேவ பெருமாளை போலவே மேல் இரண்டு திருக்கரங்கள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வலது திருக்கரம் அபயஹஸ்தம் இடது திருக்கரம் கதையை ஏந்திண்டு சாட்சாத் தேவ பெருமாளே தான். திருமன் காப்பு தான் வேற. திருமுக மண்டலம் அவர் அக்னியிலே இருந்து வந்ததுனால திருமுக மண்டலம் எல்லாம் வடுவா இருக்கு ரணமா இருக்கு, இவருக்கு அது இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர திருமேனி அமைப்பு திருநாமம் எல்லாம் வந்தான். அந்த தேவாதிராஜனே இந்த மணிக்கூட நாயகம். ஸ்ரீமதே திருமாமகல் நாயிகா சமேத தேவராஜ பரபிரம்மனே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.